சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்பதற்கும் பேசுவதற்கும் நமக்கெல்லாம் நசீபை தந்ததை போன்று அதன்படி நடப்பதற்கும் அதன் மூலம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கும் உள்ள பாக்கியத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய தஃப்ஸீர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இதற்கு முந்தைய வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மோமின் கொள்ள வேண்டிய அகீதா, நம்பிக்கை, அவனுடைய ஈமானுடைய தரம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், ஒரு மோமினுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், அவன் அல்லாஹ்வை நம்புவது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பல்வேறு சம்பவங்கள், உதாரணங்கள் இதையெல்லாம் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தினான். இஸ்லாத்திலே எப்படி நம்பிக்கை, இபாதாத், அஹ்லாக் இதெல்லாம் முக்கியமோ, அதே போன்று கொடுக்கல் வாங்கல், சமூக வாழ்க்கை இவைகளும் ரொம்ப முக்கியம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனங்கள் ஒரு 15-20 வசனங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவும் சமூக வாழ்க்கை சம்பந்தமாகவும் இரண்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றான். இரண்டுமே பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, சமூக வாழ்க்கையும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான இந்த சட்டங்களை ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்புக்குரியவர்களே, சென்ற வார ஜும்மா பயானிலும் நான் சொன்னேன், கேட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தர்ம சிந்தனை உள்ள சமுதாயமாக அல்லாஹ் படைத்தது முஸ்லீம்களைத்தான். உலகத்திலேயே சாரிட்டி மென்டாலிட்டி, தர்ம சிந்தனை, ஹெல்பிங் மைண்ட், உதவும் மனப்பான்மை, இதோடு அல்லாஹ் படைத்தது முஸ்லீம்களைத்தான். ஏன்னா எல்லா மதங்கள்லையும் தர்மத்தை பத்தி வலியுறுத்தப்பட்டிருக்கு. தர்மம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த மதத்திலும் சொல்லப்படல, எல்லா மதத்திலையும் தர்மம் செய்யுங்க, அடுத்தவங்க உதவி செய்யுங்க, பொருளால உதவி செய்யுங்க, பொருளை தான தர்மம் வழங்குங்க, தர்மம் தலை காக்கும், கால் காக்கும், இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, தர்மத்தை பத்தி எக்கச்சக்கமா சொல்லியிருக்காங்க. எல்லா மதங்களும் தர்மத்தை வலியுறுத்துகின்றன. ஆனால் முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தர்ம சிந்தனை, ஆழ்ந்த தர்ம சிந்தனை, வாரி வழங்கக்கூடிய இந்த வள்ளல் தன்மை ஏன் மற்ற சமூக மக்களுக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தர்மத்திற்கு, சதகாவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குரிய வழிமுறைகள், அதற்குரிய விதிமுறைகள், எப்படிலாம் தர்மம் செய்யணும், எப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தினது மாதிரி உலகத்தில் எந்த மதத்திலும் வலியுறுத்தல, எந்த மதத்திலும் வலியுறுத்தல. அவ்வளவு தெளிவாக தர்மத்திற்கென்றே சில சட்டங்களை வகுத்து கொடுத்து, வெறும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறும் உங்களை மோட்டிவேட் பண்றதோ நிறுத்திரல, ஃபதாயில்கள் சிறப்புகளை சொல்லி தர்மம் செய்யுங்க, இந்த நன்மை இருக்குது, இப்படி சிறப்புகள் இருக்குது, மறுமையில் அல்லாஹ் இப்படி கூலி தருவான், அதோடு நிறுத்திரல. மாறாக எப்படி எப்படிலாம் தர்மம் செய்யணும், எப்படி எப்படிலாம் தர்மம் செய்யக்கூடாது, அதுக்குள்ள விதிமுறைகள் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இவ்வளவு அதுல எதெல்லாம் தர்மத்தில் எதெல்லாம் ஃபர்லு, எதெல்லாம் நஃபிலு, ஃபர்லான தர்மத்தை யாரு கொடுக்கலாம், யாரு கொடுக்கூடாது, நஃபில யாரு கொடுக்கலாம், யாரு கொடுக்கக்கூடாது, எப்படி தர்மம் செய்யணும், எதை தர்மம் செய்யணும், யாருக்கு தர்மம் செய்யணும், எப்போ தர்மம் செய்யணும், இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்தை பற்றி விளக்கியதனால்தான் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை நம்பக்கூடிய மக்கள் தர்ம சிந்தனையில மிகச்சிருக்க ஆரம்பிச்சாங்க, தர்ம சிந்தனையில மிகிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உலகத்தில் பெரிய கோடி சுரங்கிறாங்க பில்கேட்ஸ். எந்த பில்கேட்ஸும் பல்கேட்ஸும் செய்ய முடியாது. அந்த மாதிரி தர்மத்தை ஒரே இடத்துல நின்ற இடத்துல ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்காங்க, ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் செஞ்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய தர்மங்கள் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு சம்பவம் சொல்றதா இருந்தால், இன்னைக்கும் ஒரு வாழும் உதாரணமாக மதினாவுக்கு போனவங்க தெரிஞ்சிருக்கோம், மதினா முனவராவில் பீர் உஸ்மான் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, உஸ்மானுடைய கிணறு அப்படின்னு ஒரு இடமே இருக்குது. அந்த பீர் உஸ்மான் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த இடம் அக்ரிகல்ச்சர், அதாவது மதினாவுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல அவங்க வேலியெல்லாம் போட்டு பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது என்ன அந்த பீர் உஸ்மான், அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்கால கடுமையான தண்ணி பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. முஸ்னத் அஹமதுல வர சம்பவம் இது. கடுமையான தண்ணி பஞ்சம், தண்ணி பஞ்சம் ஏற்பட்டா யார் கிணத்துலயும் தண்ணி இல்லை, முஸ்லீம்லாம் கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாயிராங்க தண்ணிக்கு வழி இல்லாம. அந்த நேரத்தில் ஒரு யூதம் ஒருத்தன், அவன் கிணத்துல மட்டும் தண்ணி இருக்குது. ஒரு யூதம் ஒருத்தன், அவன் கிணத்துல மட்டும் தண்ணி இருக்குது. ஆனா அந்த யூதன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பனு குறைதா சார்ந்த யூதன், அவன் முஸ்லீம்களுக்கு அந்த கிணத்துல தண்ணி எடுக்க விடுறதில்ல. முஸ்லீம்கள் நம்பி இருக்கிற ஒரே கிணறு அதுதான், அங்கதான் தண்ணி இருக்குது, தண்ணி எடுக்க விட மாட்டேன்றான். அப்போ சஹாபாக்கள் அந்த ரசூலுல முறையிடுறாங்க, யார சொல்ல இந்த மாதிரி அவன் தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறான், இஸ்லாமிய ஆட்சி ரசூலுல்லாஹுடைய ஆட்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிக்கலாம், தள்ளு ரெண்டு தடுத்து ஓடுறா துரத்தி விட்டு முஸ்லீம்களா தண்ணி எடுத்துங்க சொல்லி இருக்கலாம். ஆனா உலக கேமத்த நாள் வரைக்கும் அது ஒரு தவறான முன்மாதிரி ஆயிடுன்னு சொல்லி ரசூலா என்ன பண்ணாங்க, தன்னுடைய மருமகன் உஸ்மான் ரதியல்லாஹு கூப்பிட்டாங்க, தன்னுடைய மருமகனை. இன்னைக்கு நாமளும் நமக்கு ஒரு மருமகன் இருக்காருன்னு வைங்க, ஒரு மகன் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் அவருக்கு, நம்ம மருமகன் வசதியா இருக்காருன்னு சொன்னா, கூப்பிட்டு மருமகனே இந்த இடத்துல ஈசிஆர்ல ஒரு சொத்து வருது, ஓஎம்ஆர்ல ஒரு சொத்து வருது, அந்த சொத்தை என் பொண்ணு பேர்ல எழுதுங்களேன், ரொம்ப ராசியான பேர் என் மக பேரு அப்படித்தானே சொல்லுவோம். இன்னைக்கு என் மக பேரு நல்ல ராசியான பேரு, அந்த பிள்ளை பேர்ல வாங்க, ரொம்ப வரக்கத்தா இருக்கும், ஓஎம்ஆர் சொத்தை வாங்க, ஈசிஆர் சொத்தை வாங்க, பீச் ரோட்ல வாங்க, மவுண்ட் ரோட்ல வாங்க சொல்லுவோமா இல்லையா. உஸ்மான் ரதி அல்லாஹத்திலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தன்னுடைய மகன் உஸ்மான் ரதி கூப்பிடுறாங்க, தோடு உஸ்மானே அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான், அந்த யூதன்ட்டேந்து அந்த கிணத்தை விலைக்கு வாங்க, வாங்கி அதை பொதுமக்களுக்கு வக்ஃப் செஞ்சிருங்க. உஸ்மான் ரதி அல்லாஹ் யூதன்ட்ட போய் விலை கேட்டாங்க, அவன் ஒண்ணுக்கு பத்து மடங்கா சொன்னான் விலை, வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, வாங்க மாட்டாங்க இல்லை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றுக்கு பத்து மடங்கு விலை சொன்னான். உஸ்மான் ரதி சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு அது, அவங்க உஸ்மான கனி வாரி வழங்க வள்ளல். என்ன பண்ணாங்க, அவன் சொன்ன விலைக்கு அந்த கிணத்தை வாங்கினாங்க, வாங்கி அதை முஸ்லீம்களுக்கு வக்ஃப் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்கள்லாம் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து பயனடைஞ்சாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தர்ம சிந்தனை. இது காரணம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்ம சிந்தனை ஊற்றுறதை விட அவங்களே தர்மங்கள் வாரி வழங்கினாங்க, தர்மங்களை உற்சாகப்படுத்தினாங்க, ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரமலான் மாதம் வந்துவிட்டால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுழன்று அடிக்கும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள், வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் தர்மத்தை வலியுறுத்துறான், அல்லாஹ் ரசூலும் தர்மத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. அதனால இன்னைக்கு உலகத்திலேயே முஸ்லீம்கள் தர்ம சிந்தனை உள்ள முஸ்லீம்களா இருக்காங்க, தர்ம சிந்தனை உள்ள மக்களா இருக்காங்க. நீங்க இது யதார்த்தம் ரோட்ல பார்க்கலாம். நீங்க சிக்னல்ல பைக்கில் அனுப்பிங்க, உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தர் நிப்பாரு பைக்கில், அந்த சிக்னல் நிற்கிற பிச்சைக்கார பொம்பளை அவரை விட்டுரும், நேரம் உங்கள்கிட்ட ஒரு பாய் தெரிஞ்சா, பாய் தெரிஞ்சா நேரம் உங்கள்கிட்ட ஒரு பாய் தான் கொடுப்பாங்க, பாய் மாதிரி தான் செய்வாங்க. அது பிராக்டிக்கலா பாக்குறாங்க, இவனா சீப்பா இவரு பாய்கிட்ட போ அவர் கொடுப்பாரு. அப்போ ஏன் இந்த எண்ணம் வருது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மத்தை பத்தி வலியுறுத்தினால. சகோதரர்களே, தர்மத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானத்துல வலியுறுத்திய முக்கியமான வசனங்கள் இது ஒரு வசனம், முக்கியமான வசனங்கள் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானத்துல தர்மத்தை நான் ஆரம்பித்து சொன்ன மாதிரி, வெறும் என்கரேஜ் மட்டும் பண்ணல, வெறும் மோட்டிவேட் மட்டும் பண்ணல, டூ அண்ட் டோன்ட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது, அழகான உதாரணங்களோட, நல்ல பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி அழகான உதாரணங்களோட அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய மக்களுக்கு உதாரணம் எப்படி என்றால், கமஸலி ஹப்பத்தின், ஒரு விதையை பூமியிலே விதைக்கக்கூடியவனுக்கு உதாரணத்தை போன்று. பூமியில ஒரு விதையை விதைக்கினா அவனுக்கு உதாரணம், ஒரு விதையை விதைச்சா என்ன ஆகும், அந்த விதை அம்பத்த சபா சனாபில், அந்த ஒரு விதைய பூமியில முளைச்சா அது கதிரா முளைச்சிட்டு வரும்பொழுது எத்தனை கதிர்களா வரும்? ஏழு கதிர்களா வரும். ஃபீக்குள்ள சும்புலத்தி மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு மணிகள் இருக்கும். நெல் மணிகள் விதைச்சது எத்தனை மணி? விதைச்சு எத்தனைங்க? ஒரே ஒரு நெல்மணி. ஆனா அந்த ஒரு நெல்மணி விதை முளைத்த உடனே அந்த முளையில இருந்து கதிர் விட்டு ஏழு விதமான கதிர்கள் வரும். அதான் உதாரணம் சொல்றான். ஏன் எட்டு வராதா ஒன்பது வராதான் இல்ல, உதாரணம் விளங்கறதுக்கான சொல்றான். நீங்க போடுறது ஒரு மணி, ஆனா அந்த ஒரு மணி நெல்மணியில இருந்து ஏழு கதிர்கள் வரும். ஒவ்வொரு கதிரிலும் நூற்றுக்கணக்கான மணிகள் இருக்கும். அப்ப நீங்க போட்டது ஒரு நெல்மணி, அதுல இருந்து முளைத்தது எத்தனை? எழுநூறு கணக்கான நெல்மணிகள். இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்பவருக்கு உதாரணம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்பவருக்கு செலவு செய்வதற்கு உதாரணம் அப்படிங்கிறான். சகோதரர்களே, ஏன் இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான் சொன்னா, இங்க அற்புதமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து சொன்னா எழுநூறு கணக்கெல்லாம் கிடையாதுப்பா, ஒரு விளங்கத்துக்கான சொன்னேன். அல்லாஹ் யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை விட பன்மடங்கு அல்லாஹ் பெருக்கி கொடுப்பான். பன்மடங்கு அதிகமா கொடுப்பான். எழுநூறு மடங்கு தான், அப்படி கம்பல்சரி இல்ல, கணக்கு இல்ல, உங்களுக்கு விளங்குறதுக்கான சொன்னா அல்லாஹ் அல்லாஹ் யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தாறுமாறாக வாரி வழங்குவான் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பாக்கிறமா இல்லையாங்க, அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்டா, அதுக்கு ஏதாவது வரையறை இருக்குதா, ஏதாவது காரணம் இருக்குதா? ஒருத்தர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அல்லாஹ், அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி, நீங்களா மெட்ராஸுக்கு புதுசாக வந்திருப்பீங்க அந்த நேரத்தில், ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் அந்த திருவான்மியூரை தாண்டி, அதுக்கப்புறம் அது என்ன ஊர், திருவான்மியூரை தாண்டி இந்த பக்கம் ஊர் பால பக்கம் ஈஸியார் ஓயமரில் சொல்லுங்க, பெருங்குடி பெருங்குடி சோழிங்கநல்லூர் கந்தஞ்சாவடி அந்த பக்கம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி வங்காடு, ஆறு மணிக்கு மேல பஸ் கூட வராது. நான் போயிருக்கேன், ஆறு மணிக்கு மேல பஸ் வராது, ஒத்த ரோடு தான். ஒரு மாட்டு வண்டி வந்தா பஸ் ரோட கீழே இறங்கி தான் போனோம், அந்த மாதிரி ரோடு. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிட்ட போய், ஐயா உன் இடத்த வாங்கிக்கிறேன்டா, வாங்கிக்க சாமி, அந்த நிக்குது பாரு ஒத்த பண்ண மரம், அது வரைக்கும் நம்ம இடம் தான் சாமி, ஒரு ஆயிரம் ரூபா கொடு சாமி அப்படிங்குவான். ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க சாமி, அதோ நிக்குது பாருங்க ஒரு ஒத்த பண மரம், அது வரைக்கும் நம்ம இடம் இடம் தான் சாமி அப்படிங்குவான். இவ்வளோ ஒரு இருபது இருபது வருஷம் முன்னாடி. ஆனா இப்ப கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? நடந்த சம்பவம் ஒண்ணு, கந்தஞ்சாவடியில ஒரு விவசாயி, கந்தஞ்சாவடி தாண்டி ஒரு ஊர், கந்தஞ்சாவடிக்கும் சோழிங்க நல்ல நடுவில் நினைக்கிறேன், ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருத்தர் ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ இடம் வச்சிருந்துருக்காரு. அதை வந்து அந்த இடம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஐடி கம்பெனிக்காரன் வாங்க வந்திருக்கான். வாங்க வந்துட்டு இவர் எழுதி வேலைலாம் பேசியாச்சு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ண போயிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவர் பணத்தை பூரா கொடுத்துருக்கான், சூட்கேஸில் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ட்ரங்க் பேட்டில் கொண்டு வந்துருக்கான், பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இவர் பார்த்த உடனே என் இடத்துக்கு இவ்வளோ பணமா ஆண்டாரு, ஹார்ட் அட்டாக விஷயந்துட்டாரு. ஒரு ஏழை விவசாயிப்பா, அவ்வளோ பணம் தான் கண்ணாலே பார்த்ததில்ல அவரு, என் இடத்துக்கு இவ்வளோ மதிப்பா அப்படின்ட்டாரா. ஏங்க நேரம் நடந்த சம்பவத்தை சகோதரர் சொன்னது எதுக்கு சொல்றேன்டா, யாரா கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்களா? அந்த இடத்த ஒரு இருபது வருஷம் வச்சிருந்தவங்க, ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி வச்சிருந்தவங்க, முப்பது வருஷம் முன்னாடி வச்சிருந்தவங்க ஒரு கற்பனை செஞ்சு பார்த்திருப்பாங்களா, அல்லாஹ் இப்படி நமக்கு கோடி கோடியா கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பன்மடங்காக பன்மடங்காக அளவில்லாமல் அல்லாஹ் வாரி வழங்குவான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதற்கு ஒரு நெல்மணி நீங்கள் விதைத்தால் கூட அதை எழுநூறு மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான். ஆனா என்ன நிபந்தனை? நெல்மணி விதைக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு நெல்மணியை கொண்டு போய் ரோட்ல போட்டீங்க, ஒரு பாறைக்கு மேல போட்டீங்க, முளைக்குமா? அது முதல்ல எங்கே முளைக்க செய்யும், எந்த பூமியில போட போறோங்கிறத முதல்ல அந்த பூமியை பார்க்கணும், எங்க முளைக்க போடுறோங்கிறத பூமியை பார்க்கணும். பூமி நல்ல பூமியா இருக்கணும், முதைக்கு விலை விதைக்கு போடுற நெல் தரமான நெல்லா இருக்கணும், சொத்த நெல்லா இருக்குது போட்டா முளைக்குமா? சொத்த நெல் முளைக்குமா? முளைக்காது. போடுற நெல் தரமான நெல்லா இருக்கணும், போடுற இடம் எந்த இடமா இருக்கணும்? நல்ல இடமா இருக்கணும். இது எல்லாம் இருந்தால்தான் அந்த நெல்லு முளைக்கும். நீங்க சொத்த நெல் கொண்டு, நல்ல விவசாய நிலம் தான், நல்ல தரமான நிலம் தான், ஆனா சொத்த நெல் கொண்டு போட்டீங்க முளைக்குமா? முளைக்காது. நல்ல நெல் தான், ஆனா பாறையில் கொண்டு போட்டீங்க, ரோட்ல கொண்டு போட்டீங்க, முளைக்குமா? முளைக்காது. ரப்பலாலும் என்ன சொல்ல வர்றாங்க, நீங்கள் ஒரு மணியை போட்டால், ஒரு நெல்மணியை போட்டால் எழுநூறு நெல்மணியா அல்லாஹ் பெருக்கி தர மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை எழுநூறு மடங்கா தருவான். எப்போ நீங்க செய்யக்கூடிய தர்மம் முறையான தர்மமா இருக்கணும், நீங்க செய்யக்கூடிய தர்மம் அந்த பணம் முறையான ஹலாலான பணமா இருக்கணும், சுத்தமான பணமா இருக்கணும். எப்படி நெல் தரமான நெல்லாக இருந்தால்தான் நல்ல நெல்லாக இருந்தால்தான் அது போட்டா முளைக்குமோ, அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்துடைய செல்வம் அந்த பணம் முறையான பணமா இருக்கணும், ஹலாலான பணமா இருக்கணும், சரியான பணமா இருக்கணும், அப்பதான் அல்லாஹ் பன்மடங்கா பெருக்கி கொடுப்பான். ரெண்டாவது, நெல்லை போடக்கூடிய நிலம் எப்படி சரியான நிலமா இருக்கணுமோ அதே மாதிரி நீங்க யாருக்கு தர்மம் செய்கிறீர்களோ அது முறையான தர்மமா இருக்கணும். யாருக்கு செய்றீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும், தகுதியான ஆளுகள் கொடுக்கணும். தகுதி இல்லாத ஆளுக்கு தர்மம் பண்ணக்கூடாது. ஜக்காத்தா இருந்தாலும் சதக்காவா இருந்தாலும் எந்த தேவை என்ன தேவை என்ன அவசியம் இதுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா என்று அறிந்து புரிந்து நீங்கள் செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி பன்மடங்காக உங்களுக்கு பகி பெருகி தருவான். அதான் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன், எல்லாம் அறிந்தவன். இப்ப பாருங்க, அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அந்த டூ அண்ட் டோன்ட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எது செய்யணும் எது செய்யக்கூடாது தர்மத்தில். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகுன அம்வாலஹும் ஃபி சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வத்தை செலவழித்து சும்மலா மன்னம் வலா அதா, பிறகு செலவழித்த பிறகு அதை தொடர்ந்து நோவினை கொடுக்கவில்லையோ சொல்லி காட்டவில்லையோ குத்தி காட்டவில்லையோ, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க தர்மத்தில் ஒரு முக்கியமான அம்சமா சொல்றான், சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி காட்டக்கூட, நான் அவருக்கு 100,000 ரூபாய் கொடுத்தேன், அதை வச்சுதான் எனக்கு வியாபாரம் பண்ணி நல்லா இருக்கிறார் அவரு, நான் அவருக்கு 50,000 ரூபாய் கொடுத்தேன், இன்னைக்கு இந்த பையன் ஹோஹோன் இருக்காங்க, இவங்க வாப்பா யார் தெரியுமா என்ன ஜக்காத் வாங்கி தின்றவரு, இன்னைக்கு ஒரு ஹோஹோன் ஆயிட்ட அந்த பையன் இப்படி சொல்றது பாருங்க, இது ஒரு மனிதனை கொலை செய்வதோட கொடூரமானது, கொலை செய்வதோட கொடூரமானது. அதை பார்க்க அவங்க வாப்பா தர்மம் செய்ய கேட்டு வந்திருக்கும் போது நீ கத்தியால குத்தி கொண்டிருக்கலாம் அவங்க வாப்பாவை, அவங்க வாப்பாவே தாத்தாவையோ நீ தர்மம் செஞ்சுட்டு மூணாவது தலைமுறை சொல்லி காட்டுறேன் பாருங்க, இவங்க வாப்பா நம்மள தர்மம் வாங்கினவருங்க, இன்னைக்கு அந்த பையன் நல்லா வளர்ந்துட்டான் அப்படி சொல்றது பாருங்க, அவங்க வாப்பாங்க நீ தர்மம் கொடுத்தது போல கத்தியா குத்தி கொண்டு இருக்கலாம், அவ்வளவு மோசமான பாவம். ஏன் நீங்க ஒரு ஒரு தலைமுறையினுடைய கண்ணியத்தை குலைக்கின்றீர்கள், ஒரு தலைமுறையுடைய இஸ்ஸத்தை குலைக்கிறீங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்தின் மூலமாக தர்மம் வாங்குவது என்பது ஒரு தர்மம் பெறுவது என்பது ஒரு கண்ணியமான விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி எதுல் உலியா கைரு மின் எதி சுஃப்லா, கொடுக்கக்கூடிய உயர்ந்த கரம் வாங்கக்கூடிய தாழ்ந்த கரத்தை விட சிறந்தது நாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கொடுக்கக்கூடிய கரமாக ஆக்கி வைப்பானாக. ஏன்னா என்னைக்குமே வாங்குறது என்பது, நமக்காக வாங்குவது என்பது, கை கேட்பது என்பது, தர்மம் கேட்பது என்பது, அது ஒரு இழிவது. அல்லாஹ் அந்த நிலைமைக்கு பாவம் அவர் ஆளாகிட்டான், சரி அவருக்கு உதவி செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான், அந்த இழிவை நீ காலாகாலத்தை சொல்லி காட்டுறது மற்றவங்க பரசாத்துறது அவரை கொலை செய்வதோட கொடூரமானது. ஏன் ஒரு மனிதனை கொலை செஞ்சா அவர் ரத்தம் தான் ஓட்டப்படும், ஆனால் அவனுடைய இஜ்ஜத்தை கொலை செஞ்சா அவனுடைய வாழ்க்கையே பாழாப்பிடும். ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை கொலை செய்வது ஒன்றுதான், அவனுடைய உயிரை கொலை செய்வது ஒன்றுதான். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லால ஹஜ்ஜத்தில் விதாவின் போது பயான் பண்ணும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, ஐயோ யௌமின் ஹாதா, இது எந்த நாள் அப்படின்னு கேட்டாங்க சஹாபா கிட்ட, யௌம அரஃபா, அரஃபா நாள் புனிதமான நாள், ஐயோ ஷஹ்ரின் ஹாதா, இது என்ன மாசம், துல் ஹஜ் மாசம், புனிதமான ஹஜ்ஜுடைய மாசம், ஐயோ பலதின் ஹாதா, இது என்ன பூமி, அரஃபாவுடைய பூமி, புனிதமான பூமி, ஹரமுடைய பூமி. இல்ல சஹாபாவுக்கு தெரியாது, ரசூலுக்கு தெரியாதா, ரசூலா ஏன் கேட்கிறாங்க, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றாங்க, ஐயோ இந்த நாள் புனிதமான நாள், இந்த மாசம் புனிதமான மாசம், இந்த இடம் புனிதமான இடம், நீங்கள் தரித்திருக்கும் எஹ்ராம் புனிதமான எஹ்ராம், இந்த அட்மாஸ்பியர் ஏற்படுத்திட்டு இப்ப சொல்றாங்க எப்படி இதெல்லாம் புனிதமானதோ இதை விட புனிதமானது ஒரு மூமினுடைய ரத்தமும் ஒரு மூமினுடைய மானமும் சொல்றாங்க. நீங்க ஹஜ்ஜ புனிதம் நினைக்கிறீங்க, அரஃபா புனிதம் நினைக்கிறீங்க, எஹ்ராம புனிதம் நினைக்கிறீங்க, புனிதமான மாசத்தை புனிதம் நினைக்கிறீங்க, ஆனா இது எல்லாத்தையும் விட புனிதம் ஒரு மூமினுடைய ரத்தமும் ஒரு மூமினுடைய மானமும். அருமை சகோதரி, அதனால்தான் உலகத்தில் எந்த ஒரு மூலையிலே ஒரு மூமினுடைய ரத்தம் ஓட்டப்பட்டாலும் உலகத்தில் அத்தனை மூமின்களும் தங்கள் ரத்தம் ஓட்டப்பட்டதை போட்டு துடிக்கணும். நீ பலஸ்தீன்ல நூத்துக்கணக்கான மக்களை கொல்றாங்க போது நமக்கு உள்ளத்துல துடிக்கணும், துடிக்குது. ஏன் இறந்தவங்க யார், நம்ம மாமன் மச்சானா, நம்ம சின்னத்தா பெரியத்தாவா, நம்ம அக்கா தங்கச்சா, இல்ல நம்முடைய ஈமானிய சகோதரர்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எந்த காலத்திலும் ஒரு மூமியின் ரத்தம் உலகத்திலே புனிதமானது, அது அநியாயமாக ஓட்டப்படக்கூடாது, அது குஜராத்தா இருந்தாலும் சரி பலஸ்தீனா இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அடுத்தபடி அவனுடைய மானம், ஒரு மூமியினுடைய மானம் எந்த காரணமும் பங்கப்படுத்தக்கூடாது, ஒரு மூமினுடைய மானத்தை பங்கப்படுத்தக்கூடாது. முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மூமினுடைய மானத்தை உடைப்பது காபத்துல்லாவை 70 முறை இடிப்பதை விட மோசமானது. காபத்துல்லா 70 முறை இடிப்பதை விட மோசமானது ஒரு மூமினுடைய மானத்தை இடிப்பது, ஒரு மூமினுடைய இஸ்ஸத்தை இடிப்பது. அப்போ ஒரு மனிதனுடைய இஸ்ஸத் என்பது கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மிக பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷம் என்பதனால, ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித கௌரவம் என்பது சுய மரியாதை என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பொக்கிஷங்கிறதுனால, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவனை நான் உன்ட்ட கேட்க வச்சது, உன்ட்ட கையெந்த வச்சது நான் தான்பா. அவனை கையெந்த வச்சது யாரு? நான் தான் கையெந்த வச்சவன. உன்ட்ட கேட்க வச்சது நான் தான் கேட்க வச்சவன. அப்ப அவன் உன்ட்ட கையேந்திட்டாங்கிறதுக்காக வேண்டி, அவன் உன் கேட்டுட்டாங்கிறதுக்காண்டி நீ அவனை கேவலப்படுத்தினா? யார கேவலப்படுத்தின மாதிரி? என்ன கேவலப்படுத்தின மாதிரி? என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துனால அல்லாஹ் கேட்பான மனுஷன்ட்ட, ஓ மனிதனே, அடியானே, நான் ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சாப்பாடு கேட்டேன், பாவி இல்லைன்னு துரத்தி விட்டு என்ன? ஒரு நாள் அது கடுமையான குளிர்ல இருந்தேன், போத்திக்க துணி கேட்டேன், இல்லைன்னு என்ன துரத்தி விட்டிய என்ன? ஒரு நாள் கடுமையான தாகத்துல இருந்தேன், தண்ணி கேட்டேன், இல்லைன்னு என்ன துரத்தி விட்டிய? இந்த அடியான் பாப்பான, யா அல்லாஹ், ரப்பல் ஆலமீன், உலகத்துக்கெல்லாம் ரிஸ்க் கொடுக்குறவ நீ, நீ ஏங்கிட்ட உணவு கேட்டியா? உலகத்துலாம் தண்ணி கொடுக்குறவ நீ, நீ ஏங்கிட்ட தண்ணி கேட்டியா? தாகத்துக்கு உலகத்துக்கெல்லாம் உடை கொடுக்குறவ நீ, நீ ஏங்கிட்ட உடை கேட்டியா? ஆமாப்பா, நினைச்சு பாரு, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் வந்து உன்ட கேட்டாரா? ஆமா. துரத்தி விட்டியா? ஆமா. அன்றைக்கு நீ அவருக்கு கொடுத்திருந்தால் அங்க என்னை கண்டிருப்பாய். இந்த நாள்ல ஒருத்தர் துணி கேட்டாரா? இல்ல, துரத்துனியா? அவருக்கு துணி கொடுத்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய். இந்த நாள்ல ஒருத்தன் தண்ணி கேட்டாரா? தரமான துரத்துனியா? அவர் கொடுத்திருந்தால் என்னை கண்டிருப்பாய். அப்போ ஒரு ஒரு மிஸ்கின், ஒரு ஏழை நம்மள்கிட்ட வந்து தர்மம் கேட்கிறாரு, ஒரு பிச்சை கேட்கிறாருன்னு சொன்னா, அருமை சகோதரர்களே, அவரை அனுப்பியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவரை கேட்க வைத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எதற்கு? நமக்கு அல்லாஹ் ஒரு நசீப கொடுக்கிறான், ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான். என்ன பாக்கியம்? அவருக்கு உதவி செய்து அதன் மூலமா அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு தரான் அல்லாஹ் நமக்கு. என்ன வாய்ப்பு? நான் இந்த ஆளை அனுப்பி வைக்கிறேன், நீ அவருக்கு ஏதாவது கொடுத்து, ஏதாவது உதவி செஞ்சு, நீ அதன் மூலமா என்னுடைய அருளை பெற்றுக்கொள், உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். ஆனா நீ என்ன பண்ற? உதவி செஞ்சு விட்டு அவருடைய இஸ்ஸத்தை கெடுக்கிற, நீ அவருடைய மானத்தை கெடுக்கிற. அதான் அல்லாஹ் சொல்றான், யார் தர்மம் செய்துவிட்டு அல்லதீன் யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்துவிட்டு சும்மா லா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னன் வலா அதா, பிறகு அவர்கள் செய்த தர்மத்தை தொடர்ந்து நோவினை கொடுக்கவில்லையோ, குத்தி காட்டவில்லையோ, அவர்கள் லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடத்திலே அழகான கூலி இருக்கின்றது, உன்னதமான கூலி இருக்கின்றது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது, எதை பற்றி கவலையும் பட மாட்டார்கள். எந்த அச்சமும் கிடையாது, எதை பற்றி கவலையும் பட மாட்டார்கள். இந்த லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு அச்சமும் கிடையாது, கவலையும் பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இது யாருக்கு சொல்றான்னா, பல நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அவுலியாக்களுக்கு சொல்றான். அவுலியாக்கள்னா யாருங்க? அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நேசர்களை பத்தி சொல்லும்போது குர்ஆன்ல பல இடங்கள்ல, யார் என்னுடைய நேசத்திற்கு ஆளாகிறார்களோ அவர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அச்சமும் கிடையாது கவலையும் கிடையாதுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அச்சம்டா என்ன, கவலைண்டா என்ன? உதாரணமா, நம்ம வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, நமக்கு ரொம்ப பிடித்தமான நம்முடைய மனைவியோ இல்ல கணவனோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய தாய் தந்தையோ, யாரோ ஒருத்தர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, நமக்கு உள்ளத்தில் ஒரு அச்சம் வருது, ரொம்ப சீரியஸா இருக்காங்களா, மூத்தாயிடுவாங்களோ. இது என்னது? இது என்னங்க? அச்சம். மூத்த ஆயிட்டாங்க, அதுக்கு பிறகு வருது கவலை, மூத்தாயிட்டாங்களே. சரி, புரியுதுங்களா? ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம், நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நிகழ்வதற்கு முன்னால் ஏற்படுவது அச்சம், நிகழ்ந்துருமோ நிகழ்ந்துருமோங்கிறது. நிகழ்ந்து விட்டால் அதற்கு பிறகு ஏற்படுறது கவலை. ரப்பல் ஆலமீன் சொல்ற இந்த அச்சமும் கவலை, எந்த அச்சம் எந்த கவலை? கியாமத்து நாளிலே அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோ, நரகத்தில் போட்டுருவானோ, அல்லாஹ் தன்னுடைய அருளை விட தூரமாக்கிடுவானோ, அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நம்ம தூரம் ஆயிடுவோமோ என்ற அச்சமும் அவர்களுக்கு இருக்காது, அடடா நரகத்தில் போட்டானே என்ற கவலையும் அவர்களுக்கு இருக்காது. Allah naratla potruano, hachamam irukkadu, adada potane, yendra, kavalaiyum irukkadu. Appa marumaiyile avargal, mattavangala Allah visarichirupan, ivanga nimmadiya irupanga. Allah ivangalukku ullathula sakinatha koduthuruvan, oru ithmeenan koduthuruvan. மனசுல நிம்மதி கொடுத்துருவான். அங்கே அல்லாஹ் நம்ம தண்டிச்சுடுவானோ நம்ம நிலைமை என்னாகமோ தெரியலையே, நரகத்துல போட்டுவானோ என்ற அச்சமும் இருக்காது, அடடா நரகத்துல போட்டானே என்ற கவலையும் இருக்காது. அப்ப நரக மறுமையினுடைய அச்சங்களை விட்டும் கவலையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துருவான். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நேசர்களுக்காக சொல்றான், லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் எதற்கும் அச்சப்பட மாட்டார்கள், எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இது மறுமையில. துன்யாவிலே துன்யாவிலே அச்சமும் இல்லை கவலையும் இல்லைண்டா. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அப்ப எந்த அச்சமும் இல்லையா, எந்த கவலையும் இல்லையா? அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான். எப்படி? உதாரணமா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்துருமோங்கிற அச்சம் இருக்காது. ஏன்? அல்லாஹ் நாடுறதான் நடக்குங்கிற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கிறதுனால. அல்லாஹ் நாடுறதா நடக்கும் உள்ளத்து நம்பிக்கை நான் வந்துட்டா, அப்ப நடந்துருமோ அச்சம் இருக்குமா? என்னங்க, நம்ம பிள்ளைய நம்ம பிடித்தமா, நம்ம பிள்ளை சக்கராத்துல இருக்குது, மூத்தாடுமோ அச்சம் இருக்காது. நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், அது உயிரை பாதுகாத்து டாக்டர் கொண்டு போவோம், மருந்து மாத்திரை கொடுப்போம், ஆனா உள்ளத்துல அச்சம் இருக்காது, உள்ள நிம்மதியா இருக்கும். ஏன்? அல்லாஹ் நாடுனா மூத்தாவான், அல்லாஹ் நாடுனா உயிர் பிழப்பான். எப்ப இந்த நம்பிக்கை உள்ளத்துல வந்துருமோ, எவ்வளோ பெரிய பயங்கரமான சம்பவம் இருந்தாலும் உள்ளத்துல என்ன வராதுங்க, அச்சம் வராது. நடந்துருச்சே அப்படிங்கிற கவலை வருமா? கவலையும் இருக்காது. ஏன்? அல்லாஹ் நாடறதை நடந்துச்சு. இன்னால் இல்லாஹி இன்னா இலஹி ராஜிவன். இதா அசாபத்துக்கும் முசீபா காலு இன்னால் இல்லாஹி இன்னா இலஹி ராஜிவன். எந்த முசீபத்து நடந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னால் இல்லாஹி இன்னா இலஹி ராஜிவன் சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு, மனசு தேத்திப்பாங்க. அல்லாஹ் தேர்தலை கொடுத்துருவான், ஆறுதலை கொடுத்துருவான், மனசுக்கு சாந்தியை கொடுத்துருவான். யாருக்கு இந்த நம்பிக்கை இல்லையோ அவங்க தான் நினைச்சு டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாயி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி நீ பாக்குறமா இல்லையா உலகத்துல. அதான் அல்லாஹ் சொல்றான், அவர் உலகமா இருந்தாலும் சரி ஆகலமா இருந்தாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மனசு ராகத்தை கொடுத்துருவான். சரி, எல்லாரும் தர்மம் செஞ்சுதான் ஆகணுமா? வந்து கேட்டா கொடுத்துதான் ஆகணுமா? யார் வந்து கேட்டா உடனே கொடுத்துருமா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, தர்மம் செய்ய முடிஞ்சா தர்மம் செய்யுங்க, செய்ய முடியலையா தர்மம் செய்ய முடியலையா, அல்லாஹ் சொல்றான் கவுலும் மாறும், நல்ல வார்த்தை. தர்மம் கேட்டு வரவருக்கு ஆறுதலான ரெண்டு வார்த்தை. என்ன பிரச்சனைப்பா, ஏன்பா இப்படி தர்மம் கேட்கிற, கஷ்டங்க பொழப்பு இல்லை, அப்படியா துவா செய்ய நல்லா லேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆறுதலான வார்த்தை. மஃபிரத்துன் சில சமயங்களில் உங்களை வந்து தொந்தரவு பண்ணுவான், உங்களுக்கு எரிச்ச வரும், தொந்தரவு பண்ணுமே என்ன வரும், எரிச்ச வரும், எரிச்ச பற்றாதீங்க, அவரை மன்னிச்சிருங்க. நீ தூங்கிட்டு இருப்பீங்க, ஃபஜருக்கு பிறகு டிங் டிங் டிங் பெல் அடிப்பாங்க, யாராவது ஐயா இதா கொடுங்கயா, என்னாக அந்த நேரத்தில் என்னாகுங்க, என்னங்க சந்தோஷமான வெறுப்பு வருமா? மனித இயல்பு, வெறுப்பு வருமா வராதா? கடையில் உட்கார்ந்துருக்கிறீங்க, சேல்டாக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு போயிருக்கிறான், போய் எல்லாம் இப்போ செக் பண்ணிட்டு மேலே எங்கெல்லாம் உருட்டிட்டு போயிருக்கிறான், என்ன நடக்குமோ தெரியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சர்ன்னு ஒரு ஆட்டோ வந்து, என்ன அடுத்த செல்டர் சாப்பிடுறா, அப்படி பதறி போயிருக்கீங்க, அதுல டிப் டாப் இறங்கி ஐயா சாப்பாடு இல்லையா, சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறான். என்ன பண்ணுவீங்க, கோவம் வருமா வராதா? இப்பதான் செல்டர் சாப்பிட்டு தலையில போட்டு பிறண்டு போயிருக்கிறான், இப்ப நீ வேற ஆட்டோல வந்து இறங்கி டிப் டாப் இறங்கி காசு வேற கேக்குறியா, நினைப்பா இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால், தர்மம் கேட்டு வர்றவங்க மூலமாக உங்களை கோவப்படுத்துற மாதிரி இல்ல உங்களை வந்து தர்ம சங்கடம் ஆளாக்குற மாதிரி இந்த மாதிரி நடந்தா கோவப்படாதீங்க, மஃபிரத்துன் மன்னிக்கிச்சிருக்க. கவுலும் மாரூஃபுன் நல்ல வார்த்தையோ, மஃபிரத்துன் அவர்களுடைய தவறுகளை மன்னித்து விடுவதோ, ஹைரும் மின் சதகத்தின் எத்பாஹா அதா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒருத்தர் தர்மம் கேட்டு வர்றாரு, நம்ம கடுமையான கோபத்தில் இருக்கோம், இந்த அப்படி தொந்தரவு தாங்க முடியல, இதே பொழப்பா போச்சு அவங்களுக்கு, இந்த அப்படி கொடுத்துட்டு அவனை திட்டுறதை விட கொடுக்காம நல்ல ஆறுதலான வார்த்தை சொல்லிவிடுறது சிறந்தது. இதையா கொடுத்துட்டு இதே பொழப்பா, ரம்சான் யாருக்கு வருதோ இல்லையா உங்களுக்கு வந்துருதுப்பா, இதே பொழப்பா அலையிறீங்க அப்படின்னு நாலு திட்டு திட்டி நாலு குத்து குத்தி அவனை ரணகலமாக்கி அவன் பிச்சை எடுக்க வந்ததையும் அவன் வாழ்க்கையில பெரிய அசிங்கமாக்கி இவ்வளோ செஞ்சு விட்டு பத்து ரூபா கொடுக்கறத விட ஒண்ணுமே கொடுக்காம இல்லப்பா அப்புறம் போயிட்டுவான், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கப்பா போயிட்டுவான், நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அதுதான் சிறந்தது. எது? நல்ல வார்த்தை சொல்லுவது சிறந்தது. ஹைரும் மின் சதகத்தின் எத்பாஹா அதா. தர்மம் செஞ்சுட்டு குத்தி காட்டுறத வேதனைப்பட்டுறத நல்ல வார்த்தை சொல்ல சிறந்தது. அல்லாஹ் கனியுன் ஹலீம். நல்லா புரிஞ்சுங்க, நீங்க இப்படிலாம் தர்மம் செய்யறதுனால அல்லாஹ் ஏதோ உங்கள்ட்ட பிச்சை கேட்கறான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்க்கு பாவம் ஏதோ கஷ்ட காலம் பொழுது நம்மள்கிட்ட கேட்கறான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் கனி, அவன் தேவையற்றவன், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. ஹலீம், அல்லாஹ் சாஃப்ட் கேரக்டர், மிருதுவானவன். அல்லாஹ் சொல்றான், சொல்லிட்டு இது முதல் நிபந்தனை, தர்மம் செய்யற முதல் நிபந்தனை, வேதனைப்படுத்தக்கூடாது, குத்தி காட்டக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது, அவருடைய மானபங்கப்படுத்தக்கூடாது. அடுத்த நிபந்தனை, தர்மம் செய்யற அடுத்த நிபந்தனை அல்லாஹ் சொல்ற மாதிரி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, லா துபத்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். செஞ்ச தர்மத்தை பாழாக்கிறாதீங்க. பில் மன்னி வல்லதா சொல்லி காட்டுறது மூலம் இப்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, திரும்ப சொல்றான், அது எவ்வளவு முக்கியமான விஷயம் உணர்த்துக்கணும். அல்லாஹ் திரும்ப சொல்றான், பில் மன்னி வல்லதா, குத்தி காட்டியோ சொல்லி காட்டியோ உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். எப்படி என்றால், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ், ரியா அன்னாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக, மக்களுக்கு காட்டுவதற்காக தர்மம் செய்து தன்னுடைய தர்மத்தை பாழாக்குகின்றானே, அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தர்மத்தை பாழாக்காதீர்கள். ரெண்டா கண்டிஷன் சொல்றான், மத்தவங்களுக்கு காட்டுறது பெருமைக்காண்டி, பேருக்காக வேண்டி. நீ பாக்குறமே இல்லையா? ஏன்னா ஒரு மனிதனுடைய இஹ்லாஸ் முதல்ல கெட்டு போறது தர்மத்தில் தாங்க, முதல்ல கெட்டு போறது எதுல தான், தர்மத்தில் தான். நீங்க தொழுதா கூட இஹ்லாஸ் கிடையாது, எல்லாரும் தொழுறாங்க, இன்னும் பெரிய தொழுது தொழுதாரா அப்படின்னு போயிடுவான். நீ நோம்பு வச்சா கூட இஹ்லாஸ் கிடையாது. அதிகமா உங்களுடைய இஹ்லாஸ் கெட்டு போறது தர்மத்திலையும் ஹஜ்ஜிலையும், ஹஜ்ஜிலையும் இஹ்லாஸ் கெட்டு போயிடும். அதிகமா கெட்டு போறது எதுலதான், ஏன்னா அந்த ரெண்டுல தான் பெருமை கிடைக்கும். ஒருத்தர் தொழுகண்டா, தொழுகி அழிப்பா, தொழுதுட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. நோம்பு அழிப்பா, நோம்பு வச்சிருக்கா சொல்ல மாட்டாங்க. ஆனா தர்மம் நிறைய செஞ்சா பெரிய தர்ம அனுபவம் தெரியுமா, மாறி விளங்குறாரு, என்ன மனசு சொல்லுவானா இல்லையா? ஹஜ்ஜி செஞ்சா ஹஜ்ஜிக்கு போறாரு தெரியுமா? அப்ப இந்த தர்மத்தினாலையும் ஹஜ்ஜினாலையும் பாருங்க அதிகமா பெருமை வரும், அந்த பெருமையினால இஹ்லாஸ் அடிபட்டு போயிடும். அதனாலதான் இந்த ரெண்டுலயுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், தர்மமா இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும், இந்த ரெண்டுலயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸ ரொம்ப வலியுறுத்துவான். ஹஜ்ஜிர அடிப்படை தல்பியா, தல்பியா சொல்றோம்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். இந்த தல்பியாத பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா ஷரீக லக், லா ஷரீக லக், ரெண்டு இடத்துல வரும். உனக்கு இணை ஏதும் இல்லை, உனக்கு இணை ஏதும் இல்லை. ஏன் இந்த தல்பியால ரெண்டு இடத்துல அல்லாஹ் லா ஷரீக லக் கொண்டு வந்தான்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக், லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக், ரெண்டு தடவை லா ஷரீக லக். என்ன, உனக்கு இணை ஏதும் இல்லை, உனக்கு இணை ஏதும் இல்லை. ஏன்னா யார் ஒருவன் மற்றவர்கள் காட்டுவதற்காக ஒரு காரியத்தை செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சல்லா ஃபரா ஃபக்கத் அஷ்ரக, யார் தொழுகின்றான் மற்றவர் காட்டுகின்றான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். உமன் தஸத்தக ஃபரா ஃபக்கத் அஷ்ரக, தர்மம் செய்கிறான் மற்றவர் காட்டுகின்றான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். உமன் சாம ஃபரா ஃபக்கத் அஷ்ரக, நோன் வைக்கிறான் மற்றவர் காட்டுகிறான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். அப்ப எந்த ஒரு இபாதத்தையும் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செஞ்சா அது என்ன ஆயிடுங்க, என்னவாயிடும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதாகும். இணை வைக்கிறதா என்ன சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவர் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் கூலி யார்ட்ட, அல்லாட்ட. அல்லாட்ட எதிர்பார்க்க வேண்டிய கூலிய மனுஷன் எதிர்பார்த்தாண்டா, அப்ப அல்லாஹ் என்ன வச்சுட்டான். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக ஒரு காரியத்தை செய்பவன் அது தொழுகையா இருந்தாலும் நோன்பா இருந்தாலும் சதக்காவா இருந்தாலும் அவன் இணை வைத்து விட்டான் அல்லாஹ்வுக்கு. அதனாலதான் இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இதுல அடுத்தவங்களுக்கு காட்டுறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஹஜ்ஜுக்கு பொறுத்த வரைக்கும் பக்கமா இல்லையா பெருமை, ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன். இஹ்லாஸே அடிபட்டு போயிடும். இஹ்லாஸ் எப்ப தெரியும் தெரியுமா? ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறோட இஹ்லாஸ் எப்ப தெரியும் தெரியுமா? ஊர்ல பயனெல்லாம் சொல்லிட்டு வந்துருவாரு, விருந்தெல்லாம் வச்சு தாம் தும்னு மாலை மரியாதையோட சால்வகளெல்லாம் போத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நாரைய தக்வீர் அல்லாஹ் அக்பர் போட்டு ரயில் பெட்டி பூரா மாலையை கட்டி விட்டு மெட்ராஸுக்கு வந்து இறங்கிடுவாரு. இறங்கின உடனே பார்த்தாங்க, சொல்றாங்க, ஹாஜியார் உங்களுக்கு விசா வரல ஹாஜியார். அப்பதான் அவர் இஹ்லாஸ் தெரியும், அப்பதான் அவர் இஹ்லாஸ் வெளிப்படும். எப்படி தெரியுமா, எனக்கு விசா வரலையா அல்லாஹ், நான் என்ன பாவம் பண்ணேன், அல்லாஹ் ஏன் தன்னோட வீட்டுக்கு என்ன அழைக்கல, ஏன் என்ன தப்பு செஞ்சேன் அப்படி இல்லை. என்னங்க சொல்றீங்க, ஊர்லாம் பயணம் சொல்லிட்டு விட்டேங்க, நான் திரும்ப ஊருக்குள்ள எப்படி தலையை காட்டுவேன், அங்கதான் இஹ்லாஸ் வெளியே தெரியும். இவருக்கு ஊர்லாம் பயணம் சொல்லிட்டு வந்துட்டேன், திரும்பி எனக்கு ஊருக்கு எப்படி பயணம் தலையை காட்டுவேன் நானு? என்னுடைய அனுபவத்துல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அதே மாதிரி வந்து அவருக்கு விசா கிடைக்கல, ஹஜ் விசா. என்ன பண்ணாரு, புறப்பட்டு அஜ்மீருக்கு போயிட்டாரு. 40 நாள் அஜ்மீர்ல இருந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு எல்லா ஹாஜிலும் திரும்ப வரமா ஊர்ல பேரனாரு ஹாஜியார் மாதிரி. தெரியுதா இஹ்லாஸ்? எங்க போச்சு இஹ்லாஸ்? பறந்து போச்சு, அஜ்மீர் பறந்து போயிடுச்சு இஹ்லாஸ் ஹஜ்ல இருந்து. அப்போ அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜில இஹ்லாஸ் அடிபட்டு போறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதுனால லா ஷரீகல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்ல வச்சான் அந்த வார்த்தையை. அல்லாஹ் உனக்கு இணை ஏதும் இல்லை, உனக்கு இணை ஏதும் இல்லை, என்னோட உள்ளத்துல இணை ஏதும் வச்சிடலையா அல்லாஹ், நான் உனக்காகவே செய்யறேன். அதே மாதிரிதான் தர்மம், சதக்கா. சதக்காலையும் ஒருத்தனுடைய இஹ்லாஸ் போறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்குது, எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஷைத்தான் ஈஸியா கெடுத்துருவான் சதக்கால இஹ்லாஸ. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திரும்ப திரும்ப சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய தர்மத்தை மற்றவர்களுக்காக காட்டி பாழாக்கிறாதீங்க, பாழாக்கிறாதீங்க. இன்னைக்கு பாக்குறல்லங்க பள்ளிவாசல்கள்ல, வாப்பா மௌத்தாயிட்டா வாப்பா பேர்ல குரான் வச்சு குரான் வக்ஃப் செஞ்சா அந்த குரான்ல என்ன எழுதிடணும், இன்னாருடைய மகன் இன்னாருக்காக இத்தனை இன்ன தினத்தில் இத்தனை மணி நேரத்தில் மௌத்தான அவருக்காக. அல்லாஹ் தெரியாது பாருங்க, அல்லாஹ் மறந்துட்டா என்ன பண்றது, அவருக்காக வக்ஃப் செய்யப்பட்டது. பள்ளிவாசல் ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்தா போதும், ஒரு குரான் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வாங்கி கொடுத்துருக்காருங்க, அதுல இன்னாருடைய மகன் இன்னாரால் இந்த குரான் ரேக் வாங்கி கொடுக்கப்பட்டது. ஒரு ஊர்ல போயிருந்து பார்த்தா ஃபேன், ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துருவா மூணு பேர் சேர்ந்து, அந்த மூணு பேர் பேரும் மூணு பிளேடுல, மூணு பேர் பேரும் மூணு பிளேடுல. அப்ப அந்த ஊர்ல மோதினாட்ட கேட்ட, என்னங்க இப்படி எழுதி வச்சிருக்காங்க? ஆமா இந்த ஊருக்காரங்க இப்படிதான் எழுதுறாங்க. அப்ப நான் சரி மூணு பிளேடு இருந்தாலும் மூணு பிளேடு எழுதிட்டாங்க, நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க, மண்டை இருக்க மண்டை அதுல எழுதுவானுங்க சார், மூணு பிளேடு மூணு பேர் எழுதிட்டாங்க, நாலு பேர் இருந்தா மண்டை இருக்கு நடு மண்டை அதையும் காலியா இருக்குது அதுல எழுதுவான். 40 ரூபா கொடுத்து டியூப்லைட் வாங்கி கொடுத்து அதுல 50 ரூபாய்க்கு கருப்பு மையால எழுதுவான் அவர் பேரை, வெளிச்சம் வராத படிக்கு. இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்க சகோதரர்களே? இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையா கண்டிக்கிறான். நீ தர்மமே செய்யல, பள்ளிவாசலுக்கு ஃபேனை வாங்கி கொடுக்கல, அல்லாஹ் கேட்க போறது இல்ல உன்ன. ஏனி பள்ளிவாசல் ஃபேன் வாங்கி தர அல்லாஹ் கேட்க போறது இல்ல, வாங்கி கொடுத்துட்டு அதுல பேர் எழுதணும்னு வச்சுங்க, அல்லாஹ் தண்டிக்கின்றான், அல்லாஹ் தண்டிக்கிறான். நீங்க தர்மமே செய்யல, ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கல, நீ ஏன் பள்ளிவாசல் கட்டல அப்படின்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். பள்ளிவாசல் கட்டிட்டு அது இன்னாருடைய பெயர் இன்னாரால் இத்தனாம் தேதி பள்ளிவாசல் கட்டி அவருடைய சொந்த செலவில் கட்டி, அதுவும் அது சொந்த செலவில் கட்டி. போன வாரம் ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு பள்ளிவாசல தொழுகிற வாய்ப்பு கிடைச்சது, கார்ல வந்துட்டு இருக்கிறோம் தகவல் நேரம் ஆயிடுச்சு, தொழுவ போறோம் வாசல்லையே அந்த பள்ளிவாசல் வாசல்ல இன்னாருடைய மகன் இன்னாரால் அவருடைய சொந்த செலவில், அவர் பிச்சலா எடுக்கல, சொந்த செலவில் எழுதி வச்சிருது கட்டி வகுப்பு செய்யப்பட்டது. என்ன பிரயோஜனம்? அந்த பள்ளியை கட்டாட விட அல்லாஹ் கேட்க மாட்டான், நீ ஏன் பள்ளியாசல் கட்டலன்னு சொல்லி. ஆனா கட்டி இப்படி ஒரு போர்டு வச்சா அல்லாஹ் ரபுல்ல என்ன பண்றான், அவருடைய இஹ்லாஸ கெடுத்துறான், இஹ்லாஸ் போச்சு அல்லாஹ்க்கு இணை வச்ச பாவத்துக்கு அல்லாஹ் அழைக்கிறான். அதனால சகோதரர்களே, மக்களுக்கு காட்டுவதற்காக போன ஒரு ஜும்மா கூட அதிசயம் நினைக்கிறேன், மூன்று விதமான மக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முதல்ல விசாரிச்சு அவங்கள நரகத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் மத்த மக்களுக்கு விசாரணை ஆரம்பிப்பான். அதுல ஒருத்தர் யாரு, தர்மசீலர், தர்ம சிந்தனை வாரி வழங்க வள்ளல், அவர் அல்லாஹ் கூப்பிடுவான், உனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்த என்னப்பா பண்ண, அல்லாஹ் வாரி வாரி வழங்கினேன், வாரி வளர்ந்தா வாஸ்தவம் எனக்காண்டி இல்ல, உனக்கு பேர் புகழ் கிடைக்கணும் வாங்கினேன், உலகத்திலே கிடைச்சிருச்சு போ நரகத்துக்கு. அல்லாஹ் அருமைக்குரியவர்களே, அதனால்தான் இஹ்லாஸாக செய்யக்கூடிய இபாதத், இஹ்லாஸாக செய்யக்கூடிய தர்மம், சில சமயங்கள் அந்த தர்மம் தப்பான பாதையில் போயிட்டா கூட அவருடைய இஹ்லாஸின் காரணமா அல்லாஹ் சரிபடுத்துவான். ரசூலுடைய ஹதீஸ்ல, புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, பனு இஸ்ரவேல் ஒரு மனிதர் யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன்னா தர்மத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தெரியாட்டாலும் வாங்குறது தெரிஞ்சிடும், அப்படித்தானே, யாருக்குமே தெரியாட்டாலும் வாங்குறது தெரிஞ்சிடும், இன்னார்தான் கொடுத்தாருன்னு சொல்லி. அதனால என்ன பண்ணாருன்னா, அவர் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, வாங்குறவர் கூட தெரியக்கூடாது நம்ம யாருக்கு சொல்லி, அப்படின்னு பனு இஸ்ரவேல் ஒரு மனிதர் என்ன பண்ணார், இபாதத்தான மனுஷன் போய் இருட்டில் நின்றுக்கிறாரு, நின்றுக்கிட்டு இந்த பக்கமா யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தர்மம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆள் வர்றாரு, அவருக்கு தர்மம் வந்துட்டு வந்துடுறாரு. மறுநாள் காலையில் ஊரில் பேசிக்கிறாங்க, எவனோ ஒரு கிறுக்கு பைய ஊர்ல பெரிய திருடன், அவனுக்கு கொண்டு பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கான், தர்மம் போயிருக்கான். யார்கிட்ட கொடுத்துருக்காரு, திருடன் கொடுத்துட்டு வந்திருக்காரு. வருத்தப்படுறாரு, யாருலாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், நான் உன்னுடைய பாதையில் செலவு செய்ய நினைச்சேன், அது திருடனுக்காக போய் சேரணும், சரி இன்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மறுநாள் நேத்து ஒரு ஆம்பளை கொடுத்தா திருடன் ஆயிட்டான், இன்னைக்கு ஒரு பொம்பளை கொடுப்போம் அப்படின்னு ஒரு பொம்பளை கொடுத்து வந்துறாரு. மறுநாள் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, ஊர்லயே மோசமான விபச்சாரி அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பான் அவனோ தர்மத்தை அப்படின்ட்டாங்க. அதுவும் வருத்தப்படுறாரு, என்னடா இது தப்பான வழி போயிடுச்சு. மூணாவது நாள் ரொம்ப மன வருத்தத்தோட மூணாவது நாள் கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்ப என்ன பேச்சு வருதுன்னு சொன்னா, ஊர்லயே பெரிய கஞ்சம் ஒத்த அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துரு, பணக்கார கஞ்சன் அவனுக்கு கொண்டு போய் தர்மத்தை கொடுத்துருப்பாரு. அல்லாட துவாசர் யாரு நான் என்ன பாவம் பண்ணேன், நான் உனக்கு எனக்கு தெரியும் சொல்லிதான் இப்படி செய்யறேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருடைய இந்த இஹ்லாஸின் காரணமாக, இந்த பெருந்தன்மையின் காரணமாக, அல்லாஹ்க்கு தனக்கு மட்டுமே தெரியணும் எண்ணத்தின் காரணமாக, எந்த திருடனுக்கு தர்மத்தை கொடுத்தாரோ அந்த திருடனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான். எப்படி அந்த திருடன் அல்லாஹ் யோசிக்க வைக்கிறான், நம்ம திருடனும் இவ்வளவு ஹராமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய திருட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது யாருமே தெரியாத ஒருத்தனால அல்லாஹ் நமக்கு ரிசு கொடுக்குறானே, அல்லாஹ் பயந்து இருந்தா ஏன் அல்லாஹ் ரிசு தர மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் திருட்டு தொழில் நிறுத்திடுறான். விபச்சாரி யோசிக்கிறா, நான் இவ்வளவு ஹராமான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், எனக்கு முகம் தெரியாத ஒருத்தர் மூலமா அல்லாஹ் ரிசுக்கு தரும்பொழுது, நான் ஹலாலான வியாபாரம் செஞ்சா ஒரு ஹலாலான பெண்ணா இருந்தா அல்லாஹ் என் வாழ்க்கையில பரக்கத் செய்ய மாட்டான்னு நினைக்கிறா, அவன் விபச்சாரத்தை நிறுத்துறா. ஒரு கஞ்சன் நினைக்கிறான், நான் இவ்வளவு மோசமான கஞ்சனா இருந்தோம், எனக்கு அல்லாஹ் அறியா முகத்துல ரிசுக்கு தரும்பொழுது, நான் இதே அல்லாட பேர் வாரி வழங்கினா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தருவான் அப்படின்னு நினைச்சு அவன் கஞ்சத்தன்மையில மாறி அவன் சதக்கா பண்ண ஆரம்பிச்சிடறான். ரசூலுடைய ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அப்ப இவருடைய இஹ்லாஸுடைய பரக்கத்து பாருங்க, இவருடைய இஹ்லாஸுடைய பரக்கத்து, அது தப்பான இடத்துக்கு போனா கூட அல்லாஹ் அவர்களுக்கு என்ன ஆக்கிறான், ஹிதாயத்து காரணமாக்கிறான், நேர்வழி காரணமாக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனால சகோதரர்களே, தர்மம் என்பது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் நம்ம தர்மம் செய்யணும், தர்மம் செய்யணும். எது தர்மம் செய்யணும், நல்ல பொருட்களை தர்மம் செய்யணும், பரிசுத்தமான பொருட்களை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஒரு ஒரு தீனார் எடுத்து சதக்கா பண்ணாலும் அந்த தீனாரை எடுத்து அதுல அத்தர் தடவை கொடுப்பாங்களாம், அந்த தீனார்ல அத்தர் தடவை கொடுப்பாங்களாம். ஏன்னா சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வுடைய ஹசானாவில பாதுகாக்கப்பட போகிறது. எங்க பாதுகாக்க போகுது, அல்லாஹ்வுடைய ஹசானாவில பாதுகாக்கப்பட போகுது. அல்லாஹ்வுடைய ஹசானாக்கு போற செல்வம் வாசனும் மனமா போக வேண்டாமா, அதனாலதான் நான் வந்து அத்தர் தடவை கொடுக்கறேன் அப்படின்னு. அதனால கொடுக்கக்கூடிய பொருள் நல்ல பொருளாக, உயர்ந்த பொருளாக கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கடா, நீ நம்ம பாத்தீங்கடா வியாபாரிகள் சரி, இன்னைக்கு அலந்தர் அந்த எண்ணெல்லாம் மாறிடுச்சு, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இங்க ஒருத்தர் ஜும்மாக்கு ரெகுலராக ஒருத்தர் வருவார், ஒரு பெரிய ஆள், ஒருத்தர் மருகம் ஆயிட்டார், அல்லாரோட பாவத்தை மன்னிக்கணும் துவாசிங்க. அவருக்கு இங்க ஜும்மாக்கு வெளியில பிச்சைக்காரங்க பிச்சை எடுப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு மத்தியில் அவருக்கு என்ன பேருனா, அந்த பிச்சைக்காரெல்லாம் சேர்ந்து வச்ச பேரு அழுக்கு நோட்டு வந்துட்டாருப்பா அப்படிங்குவாங்க. பேர் என்ன, அழுக்கு நோட்டு. பெரிய வியாபாரி என்ன பண்ணுவாரா, அந்த அந்த வாரத்தில் வர அழுக்கு நோட்டு செல்லாத நோட்டு இதை பூரா தனியாக ஒதுக்கி வச்சு அதை கொண்டு பிச்சைக்காரில் கொடுப்பாருங்க. அதனால பிச்சைக்காரெல்லாம் சேர்ந்து வச்ச பேர் என்ன பேர், அவருக்கு அழுக்கு நோட்டுன்னு சொல்லி. கொஞ்ச நாள் அழுக்கு நோட்டு, அழுக்கு நோட்டு, எந்த அழுக்கு, யாரப்பா சொல்றாரு, அதான் அது தோத்தர் வருவார் இல்ல, ஏப்பா அது நோட்டு, இந்த மாதிரி அவர் வார வாரம் பணத்தை பூரா கொண்டு அழுக்கு நோட்டை பூரா கொண்டு கொடுப்பாரு, செல்லாத நோட்டு, அழுக்கு நோட்டு, கிழிஞ்ச நோட்டு, இந்த நோட்டை பூரா கொண்டு இலைகள் கொடுப்பாராம். உடனே அவர் பேரே அழுக்கு நோட்டுன்னு ஆகிப்போச்சு. மொத்த பேட்டை நல்லா பார்த்து மன்னிக்கிட்டோம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி செய்வது தர்மம் அல்ல. நல்ல பொருளை, கண்ணியமான பொருளை செய்யணும். அல்லாஹ் தான் சொல்றான், அடுத்த வசனத்தை வருது எப்படி சொல்லணும், அந்த விவரம் டீடைல் சொல்றான் பாருங்க. இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு சில உதாரணங்களை சொல்றான், நல்ல பொருளை தர்மம் செய்யக்கூடியவர்கள், நல்ல பொருளை சதக்கா பண்றவங்க அவங்களுக்கு உதாரணம், அதே மாதிரி இஹ்லாஸ் இல்லாம அடுத்தவங்க பார்க்கணும் பாராட்டுங்கிறதுக்காக தர்மம் செய்யறவங்க அவங்களுக்கு உதாரணம். ரெண்டு உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் அழகா புரிய வைக்கிறான் பாருங்க. மசலுஹு க மசலி சஃபானின் அலைஹி துராபுன், இந்த மாதிரி மற்றவங்க பாராட்டணும் போய் பேர் வாங்கணுங்கிறதுக்காண்டி பேரும் போலுக்காண்டி தர்மம் செய்யலாம் பாருங்க. அவனுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, ஒரு பாறை கல், அந்த பாறை கல்லுக்கு மேல ஏதோ காத்து அடிச்சு கொஞ்சம் லைட்டா மண்ணு படர்ந்துருக்குது, பாறை கல்லுக்கு மேல லைட்டா மண்ணு படர்ந்துருக்குது. இவன் என்ன பண்றான், அந்த மண்ணுக்கு மேல கொண்டு விதைய போடுறான். அல்லாஹ் சொன்னா தர்மங்கிறது விதை போடுறதுனால, இந்த விதையை எங்கொண்டு போடுறான், ஒரு பாறைக்கு மேல மண்ணு படிஞ்சிருக்குது, அந்த மண்ணுக்கு மேல கொண்டு போய் விதைய போடுறான். அலை கமசலி சஃபானின், ஒரு பாறையை போன்று, அலைஹி துராபுன், அது மேல லைட்டா மண்ணு படிஞ்சிருது, அந்த மண்ணில் கொண்டு விதை போடுறான். அசாபஹு வாபிலுன், திடீர்னு ஒரு மழை வருது, அது வேகமா ஒரு காத்து அடிக்குது, என்ன ஆயிடும், அந்த மண்ணையும் அந்த விதையும் சேர்த்து அடிச்சிட்டு போயிடும். அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா அவன் போட்ட விதையினால? அதாவது விவசாய மக்களுக்கு எவ்வளவு சிம்பிளா புரியுற மாதிரி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, விவசாய மக்களுக்கு ரொம்ப அழகா புரியுற மாதிரி சொல்றான். ஏன்னா அல்லாஹ் நம்ம கேக்குறான், என்னங்க இவ்வளவு எளிமையா அல்லாஹ் உதாரணம் சொல்றான்னு சொல்லி, இந்த நல்லா புரிஞ்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்லிமுன் நாசலா கத்ரி குலிஹிம், மக்களுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி பேசுறதா அறிவாளி. மக்கள் எப்படி சொன்னா புரியுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுறது அறிவாளி. உதாரணமா ஒரு ஐடி ஃபீல்டு பீப்புள்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ல, அந்த அவங்கள்ட்ட பேசும்போது உதாரணம் சாப்ட்வேர்லேயும் சொல்லணும், உதாரணம் ஐடிலையும் சொல்லணும், உதாரணம் இன்டர்நெட்லையும் சொல்லணும், அப்போ அவங்களுக்கு புரியும். விவசாய மக்கள் இருக்கிறாங்க, பாமர மக்கள், அவங்கள்ட்ட வந்து இன்டர்நெட் தெரியுமா, அதில் இமெயில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அங்கேருந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னா அவன் பேந்த பார்த்துட்டு இருப்பான், இன்டர்நெட்னா என்ன, இமெயில்னா என்னன்னு சொல்லி. சரி புரியுதுங்களா? அதான் கல்லிமுன் அசலா கதிரி கொழியும், மக்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி போயிருக்கிறான், அந்த நோயாளி போய் சொல்றான், ஐயா எனக்கு ஒரே வயித்த வலிக்குது. அவனுக்கு வயித்த வலி அவங்க அம்மா சொல்லிருக்காங்க, அவன் படிப்பறிவு இல்லாத பாமரன், அவங்க அம்மா சொல்லிருக்காங்க வயித்த, பொதுவாக பாமர மக்கள் வயித்த வலிச்சா உடனே என்ன சொல்லுவாங்க, வயித்துல புழு இருக்குதுங்குவாங்க, அப்படிதானே? பெண்கள் பாமர தான் வயித்துல புழு இருக்குதுங்குவாங்க. இவங்க அம்மா சொல்லிருக்காங்க அதே மாதிரி வயித்துல புழு இருக்குதுல, டாக்டர் போய் பாடுறான்னு இருக்காங்க. அவன் டாக்டர்கிட்ட வந்திருக்கான், டாக்டர் வந்தா டாக்டர் பார்த்திருக்காரு, இவனுக்கு புழுங்களும் காரணம் இல்ல, இவனுக்கு சாராயம் குடிக்கிற பழக்கம் இருக்குது, அந்த ஆல்கஹால் தான் என்ன ஆயிடுச்சு வைத்த அரிச்சிருச்சு, அதனால தான் இவனுக்கு வந்து வயிற்று வலி வந்திருக்குது. இதை இவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சாரு டாக்டர், இதை இவனுக்கு புரிய வச்சா இவன் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி நேரம் ஒரு லேபுக்கு கூட்டு போனார். இவனை டாக்டர் லேபுக்கு கூட்டு போனார், லேபுக்கு கூட்டு போய் கெமிஸ்ட்ரி லேபு, ஒரு கப்புல ஆசிட் எடுத்தாரு, இது என்னன்னு தெரியுதா, ஒரு கப்புல சாராயத்தை எடுத்தாரு, லிக்யூர் எடுத்தாரு, எடுத்து இது என்னன்னு தெரியுதா, டெய்லி குடிக்கிறேன் ஐயா எனக்கு தெரியாதா, இந்த அதுல என்ன பண்ணாரு, புழுவை தூக்கி போட்டாரு, கொஞ்ச நேரத்தில் அந்த புழு செத்து போச்சு, அந்த ஆல்கஹால புழுவை போட்டோடனே புழு செத்து போச்சு. இப்ப டாக்டர் கேட்டாரு, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னாரு, நிறைய சாராயம் குடிக்கணும்னு தெரியுதுண்டான், என் வயிற்று வலிக்கு நிறைய சாராயம் குடிக்கணும் தெரியுது, என்னடா சொல்ற, ஆமா எங்க அம்மா சொன்னா வயித்துல புழு இருக்குது, அப்ப சாராயம் குடிச்சா என்ன ஆயிடும், புழுலா செத்து போயிடும். இப்ப முட்டாள் யார், அவனா டாக்டரா, முட்டாள் யாருங்க, டாக்டர், டாக்டர் தான் முட்டா பைய, அவனுக்கு அவன் பாமர மனுஷன் படிப்பறிவு இல்லாதவன், அவனை கொண்டு போய் ஒரு கெமிஸ்ட்ரி லேபு கூட்டு போய் திஸ் இஸ் ஆல்கஹால் திஸ் இஸ் மண் புழு அப்படின்னு கொண்டு போய் அதை போயிட்டு அவனு சொன்னா அவனுக்கு என்ன புரியும், அவனுக்கு அதான் அல்லாவுடைய இயல்பு, அல்லா மிகப்பெரிய அறிவாளி, நம்முடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி பேசுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி பேசியிருந்தா குரானுடைய ஒரு வார்த்தை அல்ல, ஒரு எழுத்து கூட நம்மளால புரிய முடியாது, ஒரு எழுத்து கூட புரிய முடியாது, ஒரு நுக்தா கூட புரிய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து பேசுறாரு. இதான் அல்லாஹ் சொன்னா, இன்னல்லாஹு லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலம் மா பௌதத்தன் ஃபமா ஃபௌகஹா, அல்லாஹ் ஈ இல்ல கொசு அல்ல, அதை விட ஒரு மட்டமான பொருளை கூட உதாரணம் காட்டுறதுக்கு அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான். அதுல அல்லாஹ் கிட்ட வைக்க இருக்குது, உனக்கு புரியணும், அதான் முக்கியம். இல்ல அல்லாஹ் பெரிய அறிவாளி, அவனுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி பேசணும்டா, அப்படி பேசினா ஒரு எழுத்து கூட அவனால புரிஞ்சுக்க முடியாது, ஒரு நுக்தா கூட ஒரு புள்ளி கூட புரிஞ்சுக்க முடியாது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவ்வளவு அழகான எளிமையான உதாரணங்களை அல்லாஹ் விளக்குறான் பாருங்க. ஃபஅஸாபஹு வாபிலுன், திடீரென்று ஒரு பெருங்காற்று வீசியது, ஃபதரக்கஹு சல்தா, அந்த பாறையை வெறும் தரையாக ஆக்கி விட்டது, அந்த மண்ணு கிண்ணு எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. லா யக்திருன் அலா ஷய்யின் மிம்மா கசபு, இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சம்பாதித்த எதன் மீதும் சக்தி பெற மாட்டார்கள். என்னதான் கோடி கூட தர்மம் பண்ணாலும், அவன் நன்மை சம்பாதிச்சாலும் அந்த நன்மையினால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா, பிரயோஜனம் இல்லை. ஏன், அல்லாஹ் காட்டிருக்கான், மத்தவங்க காட்டிருக்கான்னு செஞ்சிருக்கான், அவன் பாறைக்கு மேல உள்ள மண்ணுல விதை போட்ட மாதிரி அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில உதாரணங்கள் சொல்றான். சொல்லிட்டு யா யுஹல்லதீன் ஆமனு, மூமின்களே, நீங்கள் சம்பாதித்த ஹலாலான பொருளை செலவு செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். நம்முடைய சதக்கா தர்மம் கபூலாகிறதுக்கு முக்கியமான நிபந்தனை என்னங்க, நம்முடைய செல்வம் என்னவா இருக்கணும், ஹலாலான காசா இருக்கணும். ஹராமான காசுல நீங்க என்னதான் வாரி வணங்கினாலும் அதனால உங்களுக்கு அல்லாட்ட எந்த பிரயோஜனம் மட்டுமல்ல, உதாரணமா ஒருத்தர் நோன்பு கஞ்சிக்கு ஹராமான காசு கொடுக்கிறாரு, வட்டி காசையோ மத்த காசையோ மத்த ஹராமான சம்பாத்தியம் சம்பாதிச்சதையோ திருட்டு பொருள் வியாபாரம் பண்ணி அல்லது பொய்யான பேரம் பேசி எப்படியோ பொய் பேசி ஈ பேசி மோசடி பண்ணி பித்தலாட்டம் பண்ணி முள்ள மாதிரித்தனம் பண்ணி எப்படியோ ஒரு ஹராமான சம்பாதிச்ச காசை ஒருத்த நோன்பு கஞ்சி கொடுத்தாண்டாக்கா, அவன் ஹராமான சம்பாத்தியத்தை சம்பாதித்த பாவம் ஒண்ணு, அந்த நோன்பு கஞ்சி எத்தனை நோம்பாளியில குடிக்க வச்சு அவன் நன்மையை பாழாக்குறானோ அத்தனை பாவம் யாருக்கு வரும், யாருக்கு வரும், அந்த காசை கொடுத்தவனுக்கு வரும். இந்துக்கள்ல பாக்குறோம், எல்லா முள்ள மாதிரித்தனம் பண்ணுவான், வருஷம் ஒருக்க திருப்பதி வெங்கடாச்சலபதியில போய் மொத்தமா ஒரு அமௌண்ட் போட்டு வந்தா நம்ம பாவம் எல்லாம் கழிஞ்சு நினைப்பா. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பல் இல்லா மின தய்யிப், அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க செய்யக்கூடிய ஹராமான சம்பாத்தியத்தில் வரக்கூடிய வருமானமோ, அதனால சொல்றோம்ல நமக்கு பேங்க் வட்டி வருது, திடீர்னு வேற வேற வட்டி வந்துருது, அந்த வட்டி என்ன பண்ணலாம், நன்மையை எதிர்பார்க்காமல் சதக்கா என்று நினைக்காமல் இந்த நஜிசு ஏன் கையை விட்டு போனா போதும் சொல்லி அட்டையா கொடுத்துடணும். ஏன் வட்டிக்கு வட்டி பணத்தை நம்ம கொடுக்கும்போது சதக்கா நன்மை எதிர்பார்க்க கூடாதுங்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏன் அப்படி சொல்லுது நன்மை எதிர்பார்க்க கூடாது, சதக்கா இல்ல அதெல்லாம் நன்மை கிடையாது? ஏன் சொல்லுது? சதக்கா என்பது பரிசுத்தமான பொருளால் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும். ஹராமான பொருள் அது சதக்கா இல்ல, இதுக்கு பேரு தர்மம் அல்ல. உன் கையில் இருக்க நஜிச யார்ட்டா தள்ளி விடுறது? அதனாலதான் வட்டி பொருளை பேங்க்ல இருந்து வர வட்டியோ மத்த நேரத்தில் நிர்பந்தமா வர வட்டியோ நம்ம என்ன செய்யணும், நன்மையை நாடாம மத்தவங்க கொடுத்துன்னு சொல்ற பாருங்க, இதுதான் காரணம். அல்லாஹ் சொல்றான், அன்ஃபிகோ மிம்மா தய்யிபாத்திமா கசபத்தும், நீங்க சம்பாதித்த ஹலாலான செல்வத்தின் செலவு செய்யுங்கள். ஒமிம்மா அஹ்ரஜ்னாலக்கும் மினல் அர்த், பூமியில் உங்களுக்கு எதை வெளியாக்கியதோ அதிலிருந்து தர்மம் செய்யுங்கள், விவசாய தர்மம். இது அல்லாஹ் சொல்றான், ஜகாத் பத்தி சொல்றான், ஜகாத் பத்தி சொல்றான், விவசாய ஜகாத். விவசாய ஜகாத்ங்கிற சகோதரர்களே, இதுக்கு அரபில உஸ்ருன்னு சொல்லப்படும். அதுக்கு தண்ணி பை நமக்கு பெருமாள் யாருக்கும் தேவைப்படாது. விவசாய சட்டம் அல்லாஹ் சொன்னதால லைட்டா சொல்றேன். விவசாய ஜகாத்துக்கும் வியாபார ஜகாத்துக்கும் என்ன வித்தியாசம்டா? நீங்க வியாபார ஜகாத்தோ மற்ற பொருளோ பணமோ செல்வமோ காசோ உங்க கைக்கு வந்து உங்க சொந்தத்துக்கு வந்து ஒரு வருஷம் உங்க கையில இருந்தாதான் ஜகாத்து கடமை. ஆனா விவசாய பொருள் அப்படி இல்ல, அறுவடை செஞ்சவொன்னு என்ன ஆயிடும் ஜகாத்து கடமையாயிடும். மூணு தடவை அறுவடை பண்றீங்க, மூணு தடவை ஜகாத்து கொடுக்கணும். வருஷத்துக்கு நாலு தடவை அறுவடை பண்றீங்க, நாலு தடவை ஜகாத்து கொடுக்கணும். பிற்காலத்துல டெக்னாலஜி வளர்ந்து, பிற்காலத்துல அறிவியல் வளர்ச்சி வளர்ந்து, இப்பல பாக்குறோம்ல ரெண்டு மாசத்துல நெல் விளையுது, மூணு மாசத்துல அது மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் டெக்னாலஜி வளர்ந்து காலையில விதைப்பான், சாயந்தரம் அறுவடை பண்ணுவான். அப்படின்னு இருந்தா டெய்லி ஜகாத்து கொடுக்கணும். அப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணுங்கிற சட்டம் கிடையாது. எப்ப அறுவடை செய்யறானோ உடனே ஜகாத்து கடமையாயிடும். ஆனா வியாபார பொருளுக்கோ செல்வத்துக்கோ அப்படி அல்ல. அந்த செல்வம் கையில வந்து ஒரு வருஷம் இருந்தாதான் ஜகாத்து கடமை. அதே மாதிரி இன்னொரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, வியாபாரம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, ஆரம்பிச்சு அந்த வியாபாரத்தில் வருஷங்களில் கணக்கு பார்க்கறாரு, லாபமே இல்ல அவருக்கு, லாபமே இல்ல, வரவும் செலவும் கரெக்டா வந்துருது. இப்ப இருக்கு ஜகாத்து கடமையா? வியாபார பொருளுக்கு ஸ்டாக்குக்கு ஜகாத்து கடமை, ஸ்டாக் இருக்குதுல அதுக்கு ஜகாத்து கடமை. ஆனால் விவசாயம் பண்றாரு, எதுவுமே விளையல, ஜகாத்து கடமை இல்ல. சரி, புரிஞ்சுங்களா? அப்ப இதுதான் விவசாய ஜகாத்துக்கும் வியாபார ஜகாத்துக்குள்ள வித்தியாசம். அந்த விவசாய ஜகாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஒலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், நீங்கள் அதிலே கெட்ட பொருளை தர்மம் செய்ய ஆசைப்படாதீர்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கெட்ட பொருளா என்ன, ஒரு பொருள் நம்ம சதக்கா பண்றோம்னு சொன்னா அந்த பொருளை நமக்கு யாராவது தான் நம்ம சந்தோஷம் வாங்கிக்கணும். சொன்ன நினைக்கிறேன், நம்முடைய பழைய சட்டங்க, பழைய ஷர்ட், பழைய துணி சதக்கா பண்ணலாமா? பண்ணலாம். எப்ப தெரியுமா? அந்த துணியை இப்போ உங்களை போட சொன்னா நீங்க பயன்படுத்தணும். அதை இப்ப நீங்க போட சொன்னா போடணும், பயன்படுத்தணும். இப்போ நான் போடுவாங்க அந்த மாதிரி துணி தான், பழைய துணி கொடுக்கணும். போட்டு இத்து கிழிஞ்சி அயன் பண்ணி இங்க அதை பரட்டையா போய், இங்க பரட்டையா போய், ஃபேட் ஆகி கலர் போய், இப்ப சதக்கா பண்ற, தர்மம் பண்ற, என்ன பிரயோஜனம்? இவர் எடுத்து பார்க்க நல்லா சொல்றான், எந்த மாதிரி பொருள் என்றால், ஒலஸ்தம்பி ஆகதீஹி, அதை உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீங்க, ஏத்துக்க மாட்டீங்க. எப்போ இல்லா அன் தொ மிது ஃபிஹி, கண்ணை மூடிக்கிட்டு வாங்கினாலே தவிர, கண்ணை மூடிட்டு வாங்கினாலும் வாங்கி தவிர, கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொருளை எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, எளிமையான வார்த்தையில் நல்லா சொல்றான் பாருங்க. அதை யாரா உங்களுக்கு கொடுத்தாங்கடா, இல்ல அந்த பொருளை உங்களை பயன்படுத்த சொன்னா, நீங்க யார்ட்டி வாங்க மாட்டீங்க, உங்களுடைய பொருளையே அந்த பொருளை உங்களை பயன்படுத்த சொன்னா நீங்க தொட்டு பார்க்க மாட்டீங்க, கண்ணை மூடிட்டு எடுத்து யூஸ் பண்ணாலே தவிர, அந்த மாதிரி பொருளை மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க, நல்ல பொருளை தர்மம் செய்யுங்கள். வாழமோ வாழமோ, அல்லாஹ் இப்படிலாம் உங்களுக்கு சொல்றது எதுக்காக வேண்டி? உங்க பணம் அல்லாஹ்வுக்கு தேவைப்படுது, உங்க காசு அல்லாஹ்வுக்கு தேவைப்படுது, உங்க செல்வம் அல்லாஹ்வுக்கு தேவைப்படுதுனா இல்ல, அல்லாஹ் கனியுன் ஹமீத், அல்லாஹ் எல்லா புகழுக்குரியவன், எத்தகைய தேவையற்றவன் சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான விஷயம் சொல்றாங்க, லாஸ்டா சொல்லி முடிச்சிடலாம். ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னைக்கு சகோதரர்களே, இந்த பணம் மேட்டர் வந்துட்டா போதும் சைத்தான உள்ளத்துல உட்காந்துருவான். கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றீங்க வருஷம் வருஷம் கொடுக்கணும் சொல்லி, அவரும் ஒரு ஆலிம் தானே, வாழ்க்கையில ஒரு முறை கொடுத்தாங்கிறவரும் அவரும் ஒரு ஆலிம் தானே, அவர் சொல்ற மத்த விஷயத்தான் ஒத்துக்க மாட்டாங்க. ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் கரெக்ட், அந்த ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் அதெல்லாம் போகலாம், வாஸ்தவம் தான். பொம்பளைங்களை சொல்ல கரெக்டு தான், அதெல்லாம் சேர்த்து தப்பு, பொம்பளைங்களை ரோட்ல கொண்டு இறக்கி விடுறது அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அந்த ஜக்காத் விஷயத்துல மட்டும் அவரு கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க, நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். ஏன்னா அவர் அவரோ ஷைத்தான் பேசுறான், பேச இவர் இல்ல ஷைத்தான் பேசுறான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அஷைத்தான் யாயிதுக்கும் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிப்பான். ஒய்யா முருக்கும் ஃபஹஷா, மானக்கேடான காரியங்களை செய்யும்படி தூண்டுவான் உங்களை. யாயிதுக்கும் ஃபக்ர என்ன அர்த்தம், நீ சொல்றால ஆதாரம் சொல்றால, ஒரு பொம்பளை 100 பவுன் நகை வச்சிருக்கா, அந்த 100 பவுன்ல 2.5 பவுன் ஜகாத் கொடுத்தாச்சு முதல் வருஷம், எத்தனை பவுன் ஆயிடும், எத்தனை பவுன், 97.5. அடுத்த வருஷம் வரும்போது அடுத்த 2.5 பவுன் கொடுக்கணும், என்ன ஆயிடும், 95 ஆயிடும். அடுத்த வருஷம் வரும்போது அடுத்த 2.5 பவுன் கொடுக்கணும், என்னாச்சு, 92.5. அடுத்த வருஷம் வரும்போது அப்ப 2.5 கொடுக்கணும், அப்போ 90.5. அதுக்கு இப்படி கொடுத்துக்கிட்டே போனா ஒரு 20-25 வருஷத்துல 90 பவுனுக்கு சொந்தக்காரியா இருந்த ஒரு பொம்பளை கடைசியில 10¾ பவுன் ஆகி என்ன ஆயிடுவா, என்ன ஆயிடுவா, இவ ஜக்காத் வாங்க ஆரம்பிச்சிருவா, ஜக்காத் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, ஜக்காத் வாங்க ஆரம்பிச்சிருவான், பிச்சைக்காரியா போயிடுவாலும் போண்டியா போயிடுவா. இப்படிப்பட்ட ஜக்காத்தி அல்லாஹ் சொன்னா நம்ம வாஸ்தவம் தானே. அதான் அல்லாஹ் சொல்ல பாருங்க, அஷைத்தான் யாயிதுக்கும் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிப்பான். ஜக்காத் கொடுத்தா நீ போண்டியா போயிடுவே, வருஷ வருஷம் கொடுத்தா நீ ஏழையா போயிடுவே, வருஷ வருஷம் கொடுத்தா மிஸ்கினா போயிடுவே, அழிஞ்சு போயிடுவே. இப்படிப்பட்ட ஜக்காத் அல்லாஹ் சொல்லு, வாழ்க்கையில ஒரு முறை கொடுத்தா போதும் அப்படின்னு ஷைத்தான் உங்களை எச்சரிப்பான். ஆனால் வல்லாஹு யாயிதுக்கும் மக்ஃபிரதம் மின்ஹு ஃபதலா, அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் அதிகப்படியாக அள்ளி அள்ளி தருவேன் என்பதையும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சைத்தான் சொல்றான், எப்படி சொல்றான், போண்டியா போயிடுவே, பிச்சைக்காரனா போயிடுவே, நாசமா போயிடுவே, அழிஞ்சு போயிடுவே, ஜகாத் கொடுக்காதே அப்படி சைத்தான் சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், கொடுப்பா, வாரி வாரி வழங்குவேன், இன்னொன்று நிறைய கொடுப்பேன், 700 அல்ல 700 மடங்கு கொடுப்பேன், வாசியும் விசாலமான கிருபையோட வாரி வாரி வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சைத்தானுடைய எச்சரிக்கையை நம்புவதா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புறதா, நீ முடிவு பண்ணிக்க. அல்லாஹ் சொல்றான், சைத்தானுடைய எச்சரிக்கை பயப்படுறதா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புறதா, நீ முடிவு பண்ணிக்க. வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமான ஞானம் உள்ளவன் சொல்லிட்டு இதை யார் தெளிவா முடிவெடுப்பாங்க, அல்லாஹ்வுடைய பேச்ச கேக்குறதா ஷைத்தானுடைய பேச்ச கேக்குறது, யார் முடிவெடுப்பாங்க, யூதில் ஹிக்மத மை யஷா, அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு தான் இந்த தீர்மானிக்கும் அறிவை கொடுக்கின்றான், சரியான பாதையில் செல்லக்கூடிய அறிவை அல்லாஹ் நாடியவர்கள் கொடுக்கின்றான். உமை யோத்தல் ஹிக்மத்த ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரா, அப்படி அல்லாவின் தரப்பிலிருந்து ஞானம் வழங்கப்பட்டவன் தான் மிகப்பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டவன். செல்வத்தோட பெருசியது நேரான பாதையில் சரியான மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான ஞானம். அல்லாஹ் அந்த ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் தருவானாக, இறுதி வரை அந்த ஞானத்தோடு வாழ்ந்து ஞானத்தோடு மரணிக்கூடிய பாக்கி தந்தல்வானாக. வாஹர தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். பயான் ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு பயான் பண்ண முடியுமாங்கிற மாதிரி இருக்குது, ஆனா ஆரம்பிச்சா அல்லாஹ் தெம்பு கொடுத்துறான், எல்லாம் அவனோட துவா அல்ஹம்துலில்லாஹ். 2011 நோன்பை விட்டு அலட்சியமாக இருந்தேன், ஆனால் அதை நினைத்து தற்போது மனம் குமுறுகிறது, நான் விட்ட நோன்பை திரும்ப வைக்க வேண்டுமா? ஆமாங்க, நீங்க தௌபா செஞ்சுட்டு திரும்ப நோன்பு வைக்கணும், அந்த விடுபட்ட நோன்புகளை திரும்ப வைக்கணும், கதா செய்யணும். பலஸ்தீனத்தில் காசாவை பத்தி நிறைய கேள்விகள் வரலாம் வெளிநாட்டிலிருந்து. பலஸ்தீனத்தில் ஷஹீதாகும் சிறுவர்கள் சொர்க்கத்தில் பணியிட செய்யும் சிறுவர்களாக இருப்பார்களா? இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் குறிக்கோள் என்ன? கொஞ்சம் இந்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லவும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்குது. சோதரில் இந்த தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட பலஸ்தீனில் இன்னைக்கு நடக்கிற அநியாயங்கள் அட்டுழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தினந்தனம் குறைஞ்சது 10 குழந்தைகளையா குறிவைத்து சாகடிக்கிறார்கள். குழந்தைகள் ஆஸ்பத்திரியில பள்ளிவாசல்ல போய் குழந்தைகளை அடைக்கலாம், குடும்பத்தோட பள்ளிவாசல்ல போய் அடைக்கலாங்கிறான்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்ல கொண்டு போடுறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் நேற்று நடந்த சம்பவத்தை ஒருத்தர் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு, பார்த்து அப்படியே உள்ள குமிரிடுச்சு. ஒரு தாய் ரெண்டு கையில ஒரு குழந்தை, இந்த கையில ஒரு குழந்தை, தூக்கிட்டு ஓடுறா குழந்தை, தூக்கிட்டு பின்னாடி குண்டு விழுது. பார்க்கத்தே பரிதாபமா இருக்குது. நம்முடைய குடும்பத்தில் நம்ம நாட்டு பெண்களுக்கு, நம்ம முஸ்லீம் பெண்கள் இந்த மாதிரி ஆனா என்ன நிலைமையாகும் நம்ம நிலைமை? அவங்க நம்ம சகோதரிகள் தானே, அலறாங்க. ஒருத்தர் மேல அப்படியே கீழே கிடக்கிறாரு, அவர் மேல அப்படியே பில்டிங் விழுந்து கிடக்குது, அவரை 4 பேர் தூக்குறாங்க, தூக்க முடியல. அப்பதான் யோசிச்சேன், இந்த முகலிவாக்கத்துக்கு எத்தனை பொக்கலைன்னு, எத்தனை மீட்பு குழுவினர், எத்தனை விதமான கருவிகள் வந்தோம், அவங்களால மீட்க முடியலையே. இன்னைக்கு அந்த குண்டு போட்டு இடிஞ்சதுல குண்டு பில்டிங் இடிஞ்சு ஒருத்தர் அப்படியே உடம்பு பாதி மாட்டிக்கிட்டு இருக்குது, இந்த உடம்போட தூக்குறாங்க, அவரால் தூக்க முடியல, துடிக்கிறார் அவர் கடந்து, 4 பேர் தூக்குறாங்க, தூக்க முடியல. இதெல்லாம் பார்த்து சகோதரர்களே, உண்மையில நம்ம ரத்த கண்ணில் வடிக்கணும். இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் இது அல்லாஹ் சொல்ற அல்லாஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின்நாஸ், இந்த மாதிரி ஃபசாதுகள் வந்த காரணம் நம்முடைய பாவங்களும் ஒரு காரணம், நம்முடைய பாவங்களும் ஒரு காரணம். அல்லாஹ் இரக்கம் இல்லாதவன் இல்லை, ஏன் அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களை இப்படி சித்திரவதை பண்றான், ஈமான் கொண்ட மக்களை ஏன் அல்லாஹ் இப்படி அழிக்கிறான், நம்ம அல்லாஹ்வுடைய மக்கள் தானே, அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்கள் தானே, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வாம்ல, நிச்சயமா செய்வான் சகோதரர்களே. எப்போ அந்த உதவி பெறுவதற்கு நம்ம தகுதி இருக்கணும், நம்ம துவா செஞ்சா நம்ம துவா உடனே கபல ஆறதுக்கு நம்ம தகுதி இருக்கணும், அந்த தகுதி நம்மகிட்ட இல்லையே. அதனால முதல்ல அந்த தகுதியை வளர்த்துப்போம், அல்லாஹ்வுக்கு நமக்குள்ள உறவை வளர்த்துப்போம், நாம துவா கேட்டா உடனே அல்லாஹ் கபூல் செய்யணும், அந்த மாதிரி உள்ள தகுதியில உருவாக்கிப்போம். அதே நேரத்தில் தயவு செஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு இஃப்தார்லையும் ஒவ்வொரு சஹர்லையும் அஞ்சு வேலை தொழுகையிலையும் இந்த காசா மக்களுக்கான துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. எனக்கு தகுதி இல்லை, என் துவா கபூலாகாத விரக்தி ஆடாதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட நாம் கேட்கக்கூடிய துவாவை அவனுடைய அருளால் அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த மக்களுக்கான துவா செய்யுங்க. தினம் தினம் வரக்கூடிய செய்திகள் ரொம்ப மோசமான செய்திகளாக வந்துட்டு இருக்குது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலுடைய குறிக்கோள் என்னென்னா, இஸ்ரேலுடைய ஒரே குறிக்கோள், நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு அல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பலஸ்தீனுடைய இதை எடுத்து பாத்தீங்கன்னா, மேப் எடுத்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுங்கிறது பலஸ்தீனுங்கிறது 75% இருந்துச்சு, இஸ்ரேல் 25% இருந்துச்சு. இப்ப அது அப்படியே மாறி மாறி மாறி என்ன ஆயிப்போச்சுன்னா, இஸ்ரேல் 90% ஆயிப்போச்சு, பலஸ்தீன் 10% ஆயிப்போச்சு, 10% ஆயிப்போச்சு. இந்த 10% அழிச்சு நாசமாக்கிட்டு மொத்தத்தையும் தான் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கறத இஸ்ரேலுடைய நோக்கம். அடுத்து அவனுடைய ஒரே குறிக்கோள், பைத்துல் முகதஸை இடிச்சு அவங்களுடைய சாலமன் டெம்பிளை கட்டணும். எப்படி பாபரி மசீதி இடிச்சு ராமர் கோயில கட்டினாங்களோ அதே மாதிரி பைத்துல் முகதஸை இடிச்சுட்டு அதுல சாலமன் டெம்பிளை கட்டணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அந்த அங்க பலஸ்தீன்ல பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த பலஸ்தீனுக்கு பைத்துல் முகதஸுக்காக தன்னோட உயிரை கொடுக்குறாங்களே தவிர பைத்துல் முகதஸ் விட்டு போல தயாரா இல்ல அவங்க. அதனால இந்த முஸ்லீம் மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டோம்னாக்கா அப்புறம் பைத்துல் முகதஸ் நம்ம கண்ட்ரோல் எடுத்துடலாம் என்பதும் அவருடைய நோக்கம். ஆனா அங்குள்ள மக்கள் சகோதரர்களே தினம் தினம் தங்களுடைய உயிரை மாய்த்து அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல பாதுகாத்துட்டு இருக்காங்க. இது நம்ம செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய உலக முஸ்லீம்கள் எல்லாருடைய கிபிலா, அது நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய கடமையை நம்ம சார்பா அந்த ஒரு சில மக்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் தான் துவா செய்யணுமா இல்லையா? அதனால துவா செய்யுங்க. இப்போதைக்கு இது ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும், இப்போதைக்கு இதான் நம்ம ஒன்னால செய்ய முடியும். நம்ம இங்கேருந்து பணம் கலெக்ஷன் பண்ணி கூட அந்த மக்களுக்கு அனுப்ப முடியாது, அது கூட வழி கிடையாது. அதனால அந்த மக்களுக்கான துவா செய்யுங்க, அல்லாட உருக்கமா துவா செய்யுங்க. ஏதோ பொத்தாம் போதில் கேட்காம அல்லாட உருக்கமா ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சு அந்த மக்களுக்கான துவா செய்யுங்க. நிச்சயமா ரப்பல் ஆலமீன் பிரச்சனை தீர்த்து வைப்பான் இன்ஷாஅல்லாஹ். வீட்டில் புறா கிளி மற்றும் மீன்கள் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. பொதுவா அல்லாஹ் இயற்கையாக சுதந்திரமாக படைத்த படைப்பினங்களை நீங்க கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வளர்க்கறது மார்க்கத்தில் அனுமதி இல்லைங்க. இல்ல அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் திறந்து விட்டா காக்கா பிடிச்சிட்டு போயிடும், அது கழுகு பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா லவ் பேர்ட்ஸும் பாதுகாக்கிறது நீங்க ஒன்றும் அதனுடைய பாதுகாவலர் கிடையாது. உயிரை படைச்ச அல்லாவும் பாதுகாக்க மாட்டானா? அவனு பாதுகாக்க தெரியாதா? சரி, அப்படியே காக்கா கொத்தி தான் திங்கினுடா அந்த லவ் பேர்ட்ஸ், அந்த காக்காக்கு எல்லாம் ரிஸ்க் ஆக்கி வச்சிருக்கா, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கிளி பறக்குது, அந்த கிளியை கழுகு கொத்தி திங்குதுனாக்கா அந்த கழுகுடைய ரிஸ்க் எல்லாம் கிளி ஆக்கி வச்சிருக்கான், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதனால வந்து ஒட்டுமொத்த இவர் ஒன்றும் அப்படியே ப்ளூ கிராஸ் சொந்தமாகி ஒட்டுமொத்த உயிர் ஜீவராசிகளையும் பாதுகாக்க பாதுகாவலர் இல்லை. அதனால வீடுகளில் சுதந்திரமான பறவைகளை வீட்டில் கூண்டு வச்சு அடைச்சி வைக்க அனுமதி இல்லை. ஆ, மீன்கள் வளர்க்கலாமா அப்படின்னு சொன்னா, மீன்கள் வந்து அது குட்டி குட்டி மீன்கள், அது வந்து தண்ணிக்குள்ளதான் இருக்குது, அதனுடைய உலகமே தண்ணி தான். அது பெரிய கடல்ல விட்டாலும் தண்ணி தான், சின்ன தொட்டிக்குள்ள விட்டாலும் தண்ணி தான், அதை வந்து அடைச்சி வைக்கிற மாதிரிலாம் அர்த்தம் ஆகாது. அதனால சின்ன சின்ன மீன்களை தொட்டியில் வளர்க்கணும் வளர்க்கலாம். ஆனா புறா கிளி போன்ற பறவைகளை, லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவைகளை வீட்டில் வந்து அது அதனுடைய ஓசை ரொம்ப அழகா இருக்குது அசரத் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி, நீங்க உங்களை ஒருத்தர் என்ன பண்றான், நீ காலு கால் கத்தனா எனக்கு அழகா இருக்கிறதுக்காண்டி உங்க கையை காலை கட்டி ஒரு ரூம்ல தூக்கி போடுறான், அடைச்சு போடுறான், கத்திக்கிட்டே எனக்கு கேட்கறோம் இன்பமா இருக்கிறதுக்காண்டி, ஒத்துப்பீங்களா? அதனால வந்து நம்முடைய இன்பத்துக்காக வேண்டி அதையெல்லாம் சித்திரவதை பண்ணக்கூடாது. பெண்களுக்கு கல்லா நோன்பு இருக்கும்போது ஆறு நோன்பு பிடிக்கலாமா, அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதாவது ஆறு நோன்பாகவோ கலா நோன்பாகவோ கலா நோன்பு இருக்கும்போது சுண்ணத்தா நோன்பு வைக்கலாமான்னு கேட்கறாங்க. அதாவது பெண்களுக்கு பொதுவாக அந்த அவங்களுடைய பெரிய டைம்ல நோன்பு கலாவாயிடும். இப்ப நோ பெண்ணா முடிஞ்ச உடனே அந்த ஆறு நோன்பு வைக்கணுமா அல்ல கலா நோன்பு வைக்கணுமா அப்படின்னு சொன்னா, ஆறு நோன்பு வைக்கிற ஐடியா இருந்தா முதல்ல ஆறு நோன்பு தான் வைக்கணும். ஆறு நோன்பு சுண்ணத்து தான், பரதல்ல, முதல்ல ஆறு நோன்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவங்க கலா நோன்பு வைக்கலாம். கலா நோன்பு இருக்கும்போது ஆறு நோன்பு வைக்கலாமா? தப்பு கிடையாது, தாராளமா வைக்கலாம். கல்யாணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறு நோம்பு வைக்கலாம். இல்ல எனக்கு ஆறு நோம்பு வைக்கிற ஐடியா இல்ல, அந்த ஆறு நோம்பு டைம்லயே நான் கல்யாண நோம்பு வச்சிடறேன், வைக்கலாமா? வச்சிடலாம் தாராளமா. இல்ல அந்த நேரத்தில் வச்சா எனக்கு கல்யாண நோம்பும் கிடைச்சிடும் ஆறு நோம்பும் கிடைக்க மாட்டோம், அப்படி கிடைக்காது, கல்யாண நோம்பு தான் கிடைக்கும். நிலத்திற்காக கடந்த 6 மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டி வருகிறேன், இது ஹராமா ஹலாலா? இன்ஸ்டால்மெண்ட் கட்டினா எப்படி கட்டுறீங்க? இன்ஸ்டால்மெண்ட் ஹராம் இல்ல, வட்டியின் பேர்ல இன்ஸ்டால்மெண்ட் தான் ஹராம். இன்ஸ்டால்மெண்ட் கடனா கட்டுறது, தவணையில கட்டுறது, தவணை முறையில கட்டுறது ஹராம் இல்ல, அதை வட்டியோட சேர்த்து கட்டுறது ஹராம். பிறை தொடக்கத்தில் நல்ல காரியம் செய்யலாமா? இல்மி தொடங்கியதும் மகரிப் பிறையின் தொடக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. எனது இல்மி தொடங்கியதும் மகரிபின் பிறை தொடக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. நாங்களாம் அப்படி யோசிக்கவே இல்லைங்க, நீங்க யோசிச்சா நான் என்ன பண்ண முடியும்? பிறை தொடக்கத்தில் வளர் பிறையில ஏதோ காரியத்தை ஆரம்பிச்சா வளர்ந்துகிட்டே இருக்கும், தேய் பிறையில ஆரம்பிச்சா தேஞ்சுக்கிட்டே போயிடும். இது யார் சொன்னது? இது இதெல்லாம் வந்து பைத்தியகரத்தனமான மூட நம்பிக்கைகள். நம்ம இல்மியுடைய ஆரம்ப விழா வச்சு பாருங்க, அன்னைக்கு மகரிப்பு நேரத்தில் பிறை தொடக்கம் தானா? அது இவர் கண்டுபிடிச்சிருக்க, நாங்க அதெல்லாம் பார்க்கல. நாங்க பைத்துல் முகதஸ் இமாமுடைய அப்பாயின்மெண்ட் பார்த்து வச்சோம். நான் வளர் பிரியா தேய் பிரியான்னு பார்த்து வைக்கல. பைத்துல் முகதஸ் இமாம் என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு அது மூணு தடவை ப்ரோக்ராம் மாறிச்சு, அவங்க ப்ரோக்ராம் ஷெடியூல் மாறி மாறி கடைசியில் அசந்தில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் நம்ம வச்சோம். அன்னைக்கு அது வளர் பிரியா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க வளர் பிரியா இப்ப நீங்க சொல்லுங்க தெரியுது அன்னைக்கு வளர் பிரியன்னு சொல்லி. அதனால வளர் பிள்ளை வச்சா வளரும், தேய் பிரியா வச்சா தேய்ங்கிறதுலாம் காஃபியுடைய மூடப்பழக்கம், இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. உறவுக்கு கணவன் அழைத்து மனைவி வரவில்லை என்றால் மலக்கு சவிப்பார்கள், மனைவி அழைத்து கணவன் வரவில்லை என்றால் அதே மலக்கு சவிப்பார்கள். பேங்கில் வேலை பார்ப்பவரிடம் கடன் வாங்கலாமா? ஆனால் அவர் என்னிடம் வட்டி வாங்கவில்லை. பேங்கில் வேலை பார்ப்பவரிடம் கடன் வாங்கலாமா? ஆனால் அவர் என்னிடம் வட்டி வாங்கவில்லை. பேங்கில் வேலை வாங்குறவர் பணம், வேலை செய்யறவர் பணமே ஹராமான பணம் தான். பேங்கில் வேலை செய்யறவருடைய வீட்டில் தண்ணி குடிக்கிறது ஹராம். ஏன் அந்த தண்ணி அவர் எந்த காசுல தான் வாங்கினாரு? எந்த காசுல? பேங்க் தந்த சம்பளத்தில். பேங்குடைய மொத்த வருமானம் என்னதான்? ஹராம் தான், வட்டி தான். அதனால பேங்க் வேலை செய்யறவர்கிட்ட வந்து தண்ணியே குடிக்கலாம, எப்படி அவர்கிட்ட கடன் வாங்கலாம்? அவர் வட்டி இல்லாம கடனா கொடுத்தா கூட வாங்கக்கூடாது, அவரோட உதவி வாங்கக்கூடாது. கல்யாணம் செய்து கொள்ள தகுதிகள் என்ன? கேள்வி மாறி வந்திருக்குதுங்க. வறுமை நிலையில் கல்யாணம் செய்து கொள்ளலாமா? அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள், அல்லாஹ் அவர்களை செல்வந்தராக்குவான். திருமணம் செய்யுங்க, அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு திருமணம் செய்யுங்க, அல்லாஹ் செல்வந்தர் ஆக்குவான். நான் கோடீஸ்வரன் அழைப்பதான் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, உலகத்தை யாருமே கல்யாணம் பண்ண முடியாது. அதனால ஓரளவுக்கு எனக்கு சக்தி இருக்குது, தகுதி இருக்குது, என்னால திருமணம் செய்ய முடியும், தாராளமாக செஞ்சுக்கங்க. வாங்கிற்கு பிறகு ஓதும் துவாவை அன்றாட துவாவாக சேர்த்துக் கொள்ளலாமா? ஆமா, டெய்லி ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை ஓதுற துவா தானே இல்ல? அன்றாட துவா என்னது? ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை ஓதும்போது அன்றாட துவா தானே அது. ஜக்காத்தை மொத்தமாக கொடுக்க முடியவில்லை என்றால் மாதம் மாதமா தரலாமா? கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அடுத்த வருஷத்துக்குள்ள கொடுத்து முடிச்சிடணும் அதை. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரமலானில் சில முஸ்லீம்கள் திங்கட்கிழமை நோன்பு நோற்றார்கள். சப்போஸ் நமக்கு ஈது பிறநாள் பிறை தெரிந்து விட்டால் அவர்கள் நம்மோடு பிறநாள் கொண்டாடி அடுத்த நாள் முதல் நோன்பு கதா செய்யலாமா? எனக்கு புரியல. இந்த ரமலானில் சில முஸ்லீம்கள் திங்கட்கிழமை நோன்பு நோற்றார்கள். சரி, சப்போஸ் நமக்கு ஈது பிறநாள் பிறை தெரிந்து விட்டால் அவர்கள் நம்மோடு பிறநாள் கொண்டாடி அடுத்த நாள் முதல் நோன்பு கதா செய்யலாமா? அப்பெல்லாம் அவனுக்கு கம்பல்சரி கிடையாது. ஏன்னா அவருக்கு நான் முறையா பிற தெரிஞ்சு அன்னைக்கு மேகங்களா இல்லாம தெரிஞ்சா இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வச்சவங்களுக்கு 30 நோம்பு கிடைக்கும், திங்கட்கிழமை நோம்பு வச்சவங்களுக்கு 29 நோம்பு கிடைக்கும். அவங்க ஒரு நம்ம கதா செய்யணுமா? தேவையில்லை, கம்பல்சரி கிடையாது. ஃபால் பார்க்கக்கூடிய இமாம் பின்னாடி தொழலாமா? இந்த ஃபால் இதை பால் கித்தாபுங்க வாங்க நம்மளுங்க, பால் கித்தாபு, மோர் கித்தாபு, தயிர் கித்தாபு, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய இமாம் பின்னாடி தொழலாமா? நல்லா புரிஞ்சுங்க, அந்த மாதிரி இமாம் முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் அவர் பின்னாடி தொழுது எந்த ஆட்சேபமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஹதீஸ் இருக்குது, ஹல்ஃப குல்லி பர்ரின் வ ஃபாஜிரின், நல்லவர்கள் கெட்டவர்கள் அவரைவருக்கு பின்னாடி தொழலாம். அந்த மாதிரி இப்போ ஆல நிரந்தரமா அவங்க பள்ளியில இமாமா வைக்கிறத பத்தி யோசிங்க. அது இமாமத்தில் எடுத்து தூக்க முடியும் பாருங்க, அல்லது அவர் திருத்த பாருங்க. இந்த பால் கித்தா பாக்குற ஜோசியத்திலிருந்து அவர் திருத்த பாருங்க. பால் கித்தாப் ஜோசியம் இது மிகப்பெரிய ஹராம், அதை பாக்குற பின் தொழலாமா? தொழுகைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, தாராளமா தொழில். அவர் தொழுக அவருக்கு, நம்ம தொழுக நம்மளுக்கு, தாராளமா தொழலாம். தொடர்ந்து ஒரு இமாம் என்ற ஒரு கண்ணியமான பொறுப்புல அவர் வச்சிருக்க கூடாது. நோன்பு நிலையில் கேட்ட எண்ணங்கள் ஏற்பட்டால், நோன்பு நிலையில் கெட்ட எண்ணங்கள் ஏற்பட்டால் நோன்பு கூடுமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி போது தௌபா செஞ்சுக்கணுங்க, நோன்பு கூடினோம், அதனால இந்த தப்பு கிடையாது, நோன்பு கூடினோம். கெட்ட எண்ணம் ஷைத்தான் மூலமா வர்றது, அல்லாட தௌபா செய்யுங்க, துவா செய்யுங்க, அல்லா அந்த எண்ணம் வராமாக்குவான் இன்ஷா அல்லாஹ். நான் மல்டிமீடியா கோர்ஸ் முடித்துள்ளேன். உருவம் வரைவதற்கு நமது இஸ்லாத்தில் தடை உள்ளது, ஆனால் மரம், செடி, சூரியன், சந்திரன் ஆகியவற்றை வரைந்து அவற்றிற்கு அசைவுகள் கொடுக்கலாமா? மற்றும் வங்கிகள், கேஎஃப்சி போன்ற நிறுவனங்களுக்கு விளம்பரத்திற்காக டிசைன் செய்து கொடுக்கலாமா? அதாவது மல்டிமீடியா படிச்சவர் வந்து இந்த மாதிரி உயிரற்ற ஜீவராசிகள் மரம், செடி, கொடி மாதிரி செஞ்சு அதை அனிமேஷன் அசைய வைக்கிறது, ஆட வைக்கிறது, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் தாராளமா செய்யலாம். ஆனா உயிருள்ள ஜீவராசி, உயிருள்ள பொருளுக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி, அது இந்த என்னது கார்ட்டூன் வரைகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது. அல்லா மறுமையில அதுக்கு உயிர் கொடு அப்படின்னு சொல்லி சித்திரவதை பண்ணுவான் ரசூலா சொல்றாங்க. அதனால உயிருள்ள பொருள் வரைக்கூடாது, உயிரிழா சந்திரன், சூரியன், மரம், காத்து, அதெல்லாம் அசைகிற மாதிரி, ஆடுற மாதிரி, அதெல்லாம் வரலாம், தப்பு கிடையாது. சரி, பேங்குக்கு வேற கேட்டு கேஎஃப்சி கொடுக்கலாமா? ஹராம். பேங்குக்கு டிசைனிங் பண்ணி விடுவது, கேஎஃப்சி டிசைன் பண்ணுவது ஹராம், கூடாது. தராவி தொழுகையில் குரானின் சூராக்களை கேட்கிறோம், குரான் ஓதும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மை கேட்கும் பொழுது கிடைக்குமா? குரான் ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஓத கேட்டா ஒரு எழுத்துக்கு 1 நன்மை. ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஓத கேட்டா ஒரு எழுத்துக்கு 1 நன்மை, அதே நன்மை கிடைக்காது, 1 நன்மை தான் கிடைக்கும். உஸ்தாத் மார்களுக்கு ருக்கு செய்வது போல் முசாஃபா செய்து கண்ணியப்படுத்தலாமா? உஸ்தாத் மார்களுக்கு, அதாவது ஓதி கொடுத்த உஸ்தாத் மார்களுக்கு ருக்கு மாதிரி குனிஞ்சு முசாஃபா செய்யலாமனு கேக்குறாங்க, தப்பு. சஜ்தா எப்படி கூடாதோ அது மாதிரி ருக்கும் கூடாது, ரெண்டுமே அல்லாஹ்வுக்குரியது. அதனால முசாஃபா செய்யும்போது நல்லா நிமிர்ந்தே செய்யலாம், தப்பு கிடையாது. கூட கும்பிடுக்கு கூட கும்பிடு போடக்கூடாது, கூட கும்பிடு இஸ்லாத்தில் இடம் இல்லை. உங்களுடைய கண்ணியமா நின்று கண்ணியங்கிறது மனசுல இருக்கட்டும், கண்ணியத்தோடு அவங்களை முசாஃபா செய்யுங்க, தப்பு கிடையாது. அந்நிய பெண்களாகட்டும் மூமினான பெண்களாகட்டும் அவர்களை பற்றிய கெட்ட தவறான எண்ணங்கள் உள்ளத்தில் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், அதற்கான ஏதாவது துவா உள்ளதா? அவது பில்லாஹி மினஷைத்தானி ஓதுங்க, ஆயத்தில் குறிச்சி ஓதுங்க, ஆயத்தில் குறிச்சி ஓதி ஷைத்தானை தீங்கி விட்டு அல்லாட பாதுகாத்து எடுங்க. ரமலானில் அதிக தக்வாவுடன் இருப்பது போல் பிற மாதங்கள் இருக்க முடியுமா? ஏதேனும் சில உபதேசங்களை சொல்லுங்கள் ஹசரத். 30 நாளைக்கு அதான சொல்லிட்டு இருக்கிறோம், 30 நாளைக்கு அந்த உபதேசம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். என் வீட்டில் கிபிலா பக்கம் டிவி உள்ளது, அந்த பக்கம் கால் நிட்டலாம தொழலாமா? நான் டிவியை பார்த்தா கால் நிட்டுறேன், கிபிலா பார்த்து கால் நிட்டல அப்படின்ட்டு. முதல்ல கிபிலாவை பக்கம் கால் நீட்டக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் சட்டம் கிடையாது. கிபிலாவின் பக்கம் கால் நீட்டக்கூடாது அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது. தேவை ஏற்படுது கால் வலிக்குது நீட்டிக்கலாமா, இல்ல தூங்க வேண்டியது அந்த நேரத்தில் போய் நீட்டலாமா, அதெல்லாம் தப்பு நீட்டிக்கலாம். நம்ம ஆளுங்க மத்த எல்லா ஹராமும் செய்வாங்க, இதுல ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, இதுல ரொம்ப பெர்ஃபெக்டா கிபிலா பக்கம் கால் நீட்ட மாட்டாங்க. அதே மாதிரி சாராய கடைக்கு நல்ல ஃபைவ் ஸ்டார் ரோட்ல போய் நல்ல தண்ணி அடிப்பாரு, ஆனா சைட் டிஷ் சிக்கன் ஹலாலான்னு கேட்பாரு. அந்த அந்த போதையிலையும் நல்ல தண்ணி அடிப்பாரு, அந்த போதையில என்ன கேட்பாரு, இது ஹலாலா அப்படிங்குவாரு, அவருடைய தக்குவாது. அதே மாதிரி நம்ம நண்பர் நசீம் ஐஏஎஸ் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு சம்பவம் சொன்னாரு. அவர் ஒரு முறை கென்யாக்கோ எங்கேயோ அந்த ஒரு மீட்டிங்கு போயிருக்காரு, அங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்தும் மத்த மத்த பெரிய பெரிய ஆபீசர் வந்திருக்காங்க, அங்க எல்லாம் ஃபைவ் ஸ்டார் உள்ள தங்கியிருக்காங்க. அந்த பாகிஸ்தான்ல வந்த 4-5 ஆபீசருங்க அவங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே நல்லா போய் தண்ணி அடிக்கிறாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல முஸ்லீம்கள் நல்லா தண்ணி அடிக்கிறாங்களாம். போய் பார்த்தா என்னடா பாய் முஸ்லீம்களா இருந்து இப்படி சாராயம் குடிக்கிறாங்களே அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டாராம். நினைச்சிட்டு இவரு இஷாத்துள்ள நேரம் வந்து இஷாத்துல போயிருக்காரு, அதை அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இவரு பாய் பொழுது இஷாத்துல நினைச்சுட்டாங்க. யதார்த்தமா பார்த்தா அந்த ஹோட்டல்ல ரெண்டு பேருக்கு அடுத்தடுத்த ரூம், இவர் ரூமுக்கு அடுத்த ரூம்ல அவங்க இருக்கிறாங்களாம். நைட் ஒரு மணி 1.5 மணி இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, கதவு தட்டினாங்களாம். அந்த மூணு பேரும் நல்ல ஃபுல் போதையில வந்து, இது என்னடா ஏன் தட்டாங்க, என்னடா பிரதர் இங்க கிபிலா எந்த பக்கம், என்னடா இது இந்த நேரத்துல தக்குவா வந்திருக்குது கிபிலா பக்கம் தொழுவுறதுக்கு இந்த போதையில எதுக்குங்க, இல்ல எங்க அம்மா சொல்லிருக்காங்க தூங்கும் போது கிபிலா பக்கம் கால் நிட்டு கூடாதுன்னு சொல்லி அந்த போதையில தக்குவா பாருங்க. அதனால இந்த மாதிரி தக்குவாக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லைங்க, தேவைப்பட்ட கால் நீட்டிக்கலாம். என் நண்பர் ஒரு பெண்ணை விரும்புகிறார், அந்த பெண் வீட்டிற்கு மூத்த மகள். பெண் கேட்க போன பொழுது பெண் வீட்டில் தலைமகன் தலைமகள் நிக்கா செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள், இது உண்மையா? அந்த பெண்ணை இவங்க முடிச்சு வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால இது எல்லாம் காஃபியுடைய கலாச்சாரங்க. அதே மாதிரி ஒரே மஜ்லிஸ்ல ரெண்டு கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரே மஜ்லிஸ்ல ரெண்டு கல்யாணம் பண்ணா ஏதாவது ஒண்ணுதான் உருப்பிடுமா, இன்னொன்னு உருப்பிடாம போயிடுமா. நான் அவர் கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பார்த்தா ஒரு மாப்பிள கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அந்த மாப்பிள அங்க ஆடியன்ஸா உட்காந்துருக்காரு, ரெண்டாவது மாப்பிள ஆடியன்ஸா உட்காந்துருக்காரு, முதல் மாப்பிள நிக்கா எழுதியாச்சு, எழுதுக்கு அப்புறம் அந்த மாப்பிளைய ஆடியன்ஸா உட்கார வச்சு அப்புறம் அந்த மாப்பிள மேல கூப்பிடுறாங்க. என்னடா பார்த்தா அப்பதான் சொல்றாங்க, இது உங்களுக்கு தெரியாத மதரசால ஓய் தெரியல, உங்களுக்கு ஒரே சபையில் ரெண்டு கல்யாணம் முடிக்க கூடாதாக்கும், ஒண்ணுதான் விளங்கும் ஒண்ணு விளங்காதாக்கும், சரிங்க ஓதிட்டு வராங்க நானும் சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் சோதரை இஸ்லாத்தில் இடம் இல்ல, காஃபியுடைய கலாச்சாரம் இதெல்லாம். பீஃப் சாப்பிடலாம் என்று நண்பர் கூறுகிறார், பீஃப் சாப்பிட்டா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆகாது என கூறுகிறார்கள். என்ன ஆகாதான், இவருக்கு ஆகுமா முதல்ல பீஃப் சாப்பிட்டா? பீஃப் சாப்பிடல தப்பு தப்பு கிடையாது. தங்கம் வியாபாரம் செய்யலாமா, அது எப்படி செய்வது, தங்கத்தை பத்தி கேட்ட சரியான பதில் கூறவில்லை. அதனால் தெளிவான விளக்கம் தந்தால் இன்ஷால்லா நான் வியாபாரம் செய்ய தெளிவா வந்து தனியா வந்து கேட்டுங்க. லுஹா தொழுகை தொழுகும் பொழுது குழு அல்லாஹு சூரா எத்தனை முறை ஓத வேண்டும், லுஹா தொழுகை எத்தனை ரக்காத்து, எத்தனை குழு அல்லா சூரா எத்தனை முறை ஓதணும் கம்பல்சரி கிடையாதுங்க. லுஹா தொழுகை 2-12 ரக்காத்து வரைக்கும் எத்தனை ரக்காத்தும் தொழலாம், 2-12 ரக்காத்து ரசூலா தொழுதுருக்காங்க, 2, 4, 6, 8 உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுதுலாம் தப்பு கிடையாது. இந்த ரமலான் அந்த கேள்வி வரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வந்துருச்சு. என்னால நோம்பு 15-16 ஆகி போச்சே, இன்னும் இந்த கேள்வி வரலன்னு சொல்லி. இஸ்லாத்தில் காதல் பற்றி என்ன சொல்கிறது? இஸ்லாத்துல நல்லா லவ் பண்ணலாங்க மனைவிய. ஐ ஜஸ்ட் இன்னைக்கு காதல்ங்கிறதெல்லாம் வந்து கத்திரிக்காய் ஹராமுங்க. காதல்ங்கிற பேர்ல காதல் அப்படியே புனிதமானது, பரிசுத்தமானது, தெய்வீகமயமானது, இதெல்லாம் வந்து சுத்த ஹம்பக்கு பச்சை பொய். இந்த சினிமா பாவிங்க, சினிமா ராஸ்கல்ஸ் என்ன பண்றாங்க, இளைஞர்களை கெடுக்கிறதுக்காண்டி காதல் வந்து ஒவ்வொருத்த வாழ்க்கையிலும் முக்கியமான அம்சம். காதல் இல்லைட்டா அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. காதல் இல்லை என்றால் சாதல் மேலாம், காதல் இல்லட்டா செத்து போறதே மேலாம். அப்படி இந்த கிறுக்கு கவிஞனிங்க எதாவது எழுதி தொலைக்கிறது, அது இந்த பைத்தியகார டைரக்டருங்க எடுக்கிறது, இந்த சினிமாவில் உள்ள ஃப்ராடுங்க நடிக்கிறது, இதனால நீ காதல்ங்கிறது ரொம்ப புனிதமான ஆயிடுச்சு. இல்ல சகோதரே, காதல் என்பது மிகப்பெரிய ஹராம், பெரும் பாவம், நரகத்தில் செய்யக்கூடிய பாவம். அப்படி நீங்க காதல் செஞ்சுதான் ஆகணுமா, உன் மனைவியை காதலிக்க, அதான் அல்லாஹ் அனுமதிக்கிறான். இல்ல காதல்ங்கிற பேர்ல இன்னைக்கு நடக்கிற இந்த காமத்துக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் இல்ல. ஐ ஜஸ்ட் ஹேவ் ஹம்பிள் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ரமதான் இஸ் எ மந்த் இன் விச் ஆல் பிரேயர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்ஸ் முஸ்லிம்ஸ் ஆர் ஆன்சர்ட் பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வை டோன்ட் வி ப்ரே டூ ரகாத் நஃபில் நமாஸ் ஃபார் த சேக் ஆஃப் பீப்புள் இன் காசா அண்ட் பலஸ்தீன் இன் திஸ் மஸ்ஜித். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது நீங்களா ஒன்ன உருவாக்கி ஒரு ரெண்டு ரக்காத் உங்க தலைமையில தொலைவைங்க, இது அல்லாஹ் ரசூலுடைய அங்கீகாரம் வேணும். காசா மக்களுக்கு உங்கள் இருக்கிறது அதிகமான கவலை எனக்கு இருக்குது, ஏன் எனக்கு ரெண்டு ரக்காத் தொலைவிக்குது, எனக்கு என்ன கஷ்டம், அது பிதாத்து. அப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஆகும் நாளைக்கு ஒத்துருவாரு, அதுல என் மனைவி உடம்பு சரியில்லை பள்ளியாசல் ரெண்டு ரக்காத் தொழுவீங்க, என் தாத்தா சீரியஸா இருக்கா ரெண்டு ரக்காத் தொழுவீங்க, என்ன ஆறு ரெண்டு ரக்காத்து, நீங்க ரெண்டு ரக்காத் தொழு தொழுங்க, துவா செய்யுங்க. நீ ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரக்காத் தொழுது, அல்லாஹ் சலாத்துல் ஹாஜத் எல்லாம் தேவைக்காண்டி தொழுகிறேன் அப்படி தேவைக்காண்டி தொழுது, துவா செய்யுங்க, தப்பு கிடையாது. அதை கூட்ட உங்களுடைய ஹெட்டட் பை யூ உங்களுடைய தலைமையில் நடத்தணும், அது பிதாத்தா போயிடும், அது பிதாத்தா போயிடும். அல்லாஹ் ரசூல் நம்ம எவ்வளவு தான் உணர்ச்சிவசப்பட்டாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லிருக்காங்க அதை பார்த்து அதன் மூலமா சொல்யூஷன் தேடிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு உணர்ச்சிவசப்பட்டு சொல்யூஷன் தருது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் ரபுல்லா இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுபஹானல்லாஹ். சகோதரர் மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம், குறிப்பா சஹர்லயும் இஃப்தார்லயும் மற்ற நேரங்களிலும் பலஸ்தீன் முஸ்லீம்களுக்காண்டி கொஞ்சம் உருக்கமா துவா செய்யுங்க அல்லாஹ் லேசாக்கிறதுக்காண்டி. சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக்க வ நதுப் இலைக். சோல வடகரையிலிருந்து, திருநெல்வேலி மாவட்டம் வடகரையிலிருந்து சபீலுல் ஹுதா மதரசாக்கான உங்களை உதவி தேடி வந்திருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அதிகமான உதவிகளை செய்யுங்க.